எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல பின்னணியோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதில் ஒரு ஆதங்கமும் கூட இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸ், 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விர்ஜீனியா வுல்ஃப், ரெண்டு பேரை பற்றின படத்தை வந்து நாம் பார்த்தோம். பொதுவாக தமிழில் இன்னைக்கு எழுத்தாளர்களை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு அப்படியான அபிப்பிராயம் இல்லை. எழுத்தாளன் ஒன்றும் வினோத பிறவியோ வித்தியாசமான நபரோ இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யாரும் எழுத்தாளனு நீ எழுதி தான் ஆகணும்னு சொல்லலை. எழுத்தாளன் ஒரு வித்தியாசமான பிறவி என்கிற கருத்து வந்து எனக்கு இல்லை. எழுத்து என்பது வந்து சமூகம் விதித்த திட்டம் இல்லை. எழுத்தாளன் தன்னி இயல்பில் வந்து சில காரியங்களை சொல்வதற்காக எழுத தொடங்குகிறார். அந்த தொடக்கம் எங்கிருந்து வேணுமானாலும் இருக்கலாம். ஒரு காதல் கடிதம் எழுத தொடங்குறதுலேருந்து. ஆனால் எழுத்தை தொடர்ந்து செல்கிற போது சமூகத்தோடு அவனுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. அந்த இடத்துல வந்து எழுத்து முக்கியமாகிறது, எழுத்தாளன் முக்கியமாகிறான். அவன் சொல்கிறத வந்து சமூகம் கேட்கிறது என்கிற நம்பிக்கை உருவாக்குகிறான். அப்படி தான் எழுத்தாளனை வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இந்த ரெண்டு படங்களையும் பார்த்தபோது எனக்கு மிகுந்த ஆற்றாமை தோன்றியது. ஒரு 32 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போனவர் தி. ஜானகிராமன். 1940களிலிருந்து எழுத தொடங்கி 80கள் வரைக்கும் தொடர்ந்து தன்னுடைய சிறுகதைகள், நாவல்கள் மூலம் தமிழில் காத்திரமான பங்களிப்பு செய்தவர் அவர். அவரை பற்றின எந்த விவரமும் நமக்கு தெரியாது. நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தால் கேப்ரியல் கார்சியா மார்கேஸ் என்று போட்டுட்டு தேடினா குறைந்தது 100,000 புகைப்படங்கள் வந்து மார்கேஸுடைய படங்களை பார்க்க முடியும். தி. ஜானகிராமன் என்று போட்டு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா 3 படம் தான் இருக்கும். இந்த படத்தில் அவர்களுடைய கையெழுத்து பிரதிகளை எல்லாம் பார்க்கணும். இந்த தொகுப்புக்காக அலைந்தபோது எங்கேயாவது அவர்களுடைய கையெழுத்து பிரதி ஒன்றை பார்க்க முடியுமா அப்படின்னு பெரிய ஆதங்கத்தோடு அடைந்தோம். ஒரு கையெழுத்து பிரதி கூட வந்து பார்க்க கிடைக்கவில்லை. ஆனால் வாழ்ந்த காலத்தில் வந்து மிக முக்கியமான எழுத்தாளராகவும் மிக புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் இருந்தவர் வந்து ஜானகிராமன். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய வாழ்க்கை பற்றின குறிப்போ மிகச்சரியான வாழ்க்கை குறிப்பு கூட கிடையாது. இது ஜானகிராமனுக்கு மட்டுமல்ல, தமிழில் பல எழுத்தாளர்களுக்கும் நேர்ந்திருப்பது. இந்த ரெண்டு படங்களை எல்லாம் பார்த்தபோது இந்த ஆதங்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அருவி அமைப்பு நடத்துகிற 28வது நிகழ்ச்சி இது என்று நினைக்கிறேன். இந்த 28 நிகழ்ச்சிகளில் 2வது முறையாக கலந்து கொள்ளும் வாய்ப்பு பெற்ற பெருமிதம் எனக்கு இருக்கிறது. அதற்காக அறிவு நண்பர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் உண்மையில் நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து நண்பர் பெருமாள் முருகனுக்காக தான். தமிழ் சிறுகதை முன்னோடிகள் அப்படிங்கிற வரிசையில் கூப்பா ராஜகோபாலனை பற்றி பெருமாள் முருகன் பேசுவதாக தான் அசலான திட்டம். ஜனவரி மாதத்திலேயே பெருமாள் முருகன் வந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். மார்ச் முதல் வாரத்தில் கோவை அருவி நிகழ்ச்சியில் பேச ஒப்புக்கொண்டிருந்தேன், அதை ரத்து செய்துவிட வேண்டும். இப்போது ஏதும் பேசும் மனநிலையில் இல்லை. இன்னும் சில மாதங்களோ சில வருடங்களோ கூட இது நீடிக்கலாம். அருவி ஸ்ரீனிவாசனிடம் சிரமத்திற்கான என் வருத்தத்தை சொல்லி மாற்று ஏற்பாடு செய்து கொள்ள சொல்லுங்கள் என்று மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். ஆக இந்த மாற்று ஏற்பாட்டினுடைய பலன்தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிரபல வித்வான் நிகழ்ச்சி நடத்த முடியாத போது நிலைய கலைஞர் பொறுப்பேற்பது வழக்கம். அந்த வழக்கமாக இதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஏற்பாட்டில் ஒரு தொடர்ச்சி இருக்கிறத வந்து நான் பார்க்குறேன். பெருமாள் முருகன் சென்ற ஆண்டு கூப்பா ராஜகோபாலனுடைய மொத்த கதைகளின் தொகுப்பை கொண்டு வந்தார். இன்னைக்கு பேசுவதாக இருந்தால் அவர் பேசியிருந்தார். கூப்பா ராசிரியர்களை பற்றி அவருடைய பேச்சு அந்த முழு தொகுப்பை மையமாக வைத்து தான் இருந்திருக்கும். இது எனக்கு வசதியான ஒரு முன்மாதிரி. இன்னொரு தொகுப்பை மையமாக வைத்து பேசுவதற்கான முன்மாதிரி. இந்த ஆண்டு தி ஜானகிராமனின் சிறுகதைகளினுடைய முழு தொகுப்பிலே வந்திருக்கிறது. ஆக அதை வைத்தே வந்து பேச விரும்புகிறேன். ஆக இந்த பேச்சு தி ஜானகிராமன் கதைகள் முழு தொகுப்பு பற்றியது, அதன் அடிப்படையில் தீஜாவின் சிறுகதைகளை பற்றியது. தி ஜானகிராமனை பற்றி பேசும்போது கூப்பாராவை பற்றி பேசுவது இயல்பானது, தவிர்க்கவும் முடியாது. ஜானகிராமன் கதைகளை பற்றி கூப்பாரா அவர் வாழ்ந்த காலத்தில் பேசினதாக குறிப்புகள் இல்லை. ஆனால் கூப்பாராவை பற்றி ஜானகிராமன் பல இடங்களிலையும் பேசியிருக்கிறார், ஒரு சில கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். கூப்பாராவின் மறைவுக்கு பிறகு வெளியான சிறிது வெளிச்சம் என்கிற தொகுப்பில் ஒரு பின்னுரை எழுதியிருக்கிறார். வழிகாட்டி என்றே கூப்பா ராஜகோபாலனை அதில் சிறப்பித்து குறிப்பிடுகிறார். ஆக இந்த வகையில் இந்த பேசப்படாத உரையின் தொடர்ச்சியாக இந்த உரையை கொள்ளலாம். தி ஜானகிராமனுடைய சிறுகதைகளின் தொகுப்பு இந்த ஆண்டு வெளிவந்திருக்கிறது. காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளாக செய்து வந்த முயற்சி, அதன் விளைவாக வந்த தொகுப்பு இது. இதுக்கு பதிப்பாசிரியர் அப்படிங்கிற முறையில் ரொம்ப நீளமான ஒரு முன்னுரையும், தி ஜானகிராமனுடைய தீவிர வாசகன் என்கிற முறையில் இன்னொரு முன்னுரையும் வந்து எழுதியிருக்கேன். இந்த பதிப்புரையிலும் முன்னுரையிலும் சொல்லியிருக்கிற விஷயங்களின் தொடர்ச்சியாகவோ இல்லை அதில் சொல்லாமல் விட்டு போன செய்திகளை பகிர்ந்து கொள்வதாகவோ இந்த உரை தொடர்ந்து கொண்டு போகப்படும். இந்த பேச்சு அப்படி அமைவது தவிர்க்க இயலாததுன்னு நினைக்கிறேன். அதனால் கூறியது கூறல் அப்படிங்கிற இலக்கிய குற்றம் தலை நீட்டும், அதை முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறேன். முதல்ல ஜானகிராமன் சிறுகதைகள் தொகுப்பினுடைய பதிப்பை ஒட்டின சில தகவல்கள் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது இன்றைய சூழலுக்குள் அவரை பொருத்தி பார்க்கவும் முன்னிறுத்தவும் உதவலாம். ஜானகிராமன் கதைகளுக்கு வந்து ஒரு புதிய பதிப்பு அவசியமா அப்படிங்கிற கேள்வி முதன்மையானது. இதுக்கு எங்கிட்ட மூன்று பதில்கள் இருக்கின்றன. மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. ஜானகிராமன் தமிழில் திரும்ப திரும்ப வாசிக்கப்படும் எழுத்தாளர்கள் ஒருவர். புதிய தலைமுறை வாசகர்களும் அவருடைய படைப்புகளை தொடர்ந்து வாசிக்கிறார்கள். ஆனால் தமிழ் இலக்கிய சூழலில் ஜானகிராமன் மிக அதிகமாக ஒரு நாவலாசிரியராகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாவல்களுக்கு எழுதப்பட்டிருக்கும் விமர்சனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார், சிறுகதைகளுக்காக எழுதப்பட்டவை மிக குறைவு, அநேகமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கொட்டுமேளம் என்கிற அவருடைய முதல் தொகுப்புக்கு கானா சுப்பிரமணியம் எழுதின மதிப்புரை தான் ஜானகிராமனை பற்றி எழுதப்பட்ட மிக விரிவான அறிமுகம். ஒரு வகையில் கடைசியும் அதுதான். ஆனால் தமிழ் சிறுகதையை பற்றி பேசப்படும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஜானகிராமனின் சிறுகதைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் ஒற்றை வரி தகவல்கள். ஆ மாதவன் கதைகள் என்கிற தொகுப்புக்கு சுந்தர ராமசாமி ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். பொதுவான ஒரு முன்னுரை, தமிழ் சிறுகதையை பற்றின அறிமுகம் கொடுக்கிற ஒரு முன்னுரை. அதில் ஜானகிராமனை பற்றின குறிப்பு இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயமோகன் எழுதிய இலக்கிய முன்னோடிகள் நூல் வரிசை வெளிவந்தது. அதனுடைய மூன்றாவது புத்தகம் சென்றதும் நின்றதும். அதில் ஜானகிராமன் பற்றிய விரிவான கட்டுரை இருக்கிறது. ஆனால் அந்த கட்டுரை கூட அவருடைய நாவல்களை முன்வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜானகிராமன் கதைகள் அந்த கதைகளுக்கு உரிய விவாதத்தை அந்த பக்கங்களில் பெற்றிருக்கவில்லை. ஆனால் அதே கட்டுரையில் தி ஜானகிராமன் சிறுகதைகளே கலைஞனாக அவரை தமிழில் நிலைநிறுத்துபவை அப்படின்னு ஒரு வலியுறுத்தல் உண்டு. தமிழில் தொடர்ந்து வந்து இது சொல்லப்படுகிறது. 70களிலிருந்து ஜானகிராமனின் சிறுகதைகள் பேசப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் அசோகமித்ரன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதின ஒரு கட்டுரை இருக்கிறது, சுவாரஸ்யமான கட்டுரை. அது ஜானகிராமன் வந்து அவருக்கு அடித்த தந்தியை பற்றினது. அதில் ஒரு வரி இந்த வலியுறுத்தலை திரும்ப சொல்லுகிறது. ஜானகிராமன்ஸ் ஃபோர்டேஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ், ஜானகிராமனின் சிறந்த களம் சிறுகதைகள் தான் என்பது அவர் சொல்றார். இந்த கருத்துக்கள் எல்லாம் ஜானகிராமனை தமிழின் மிக முக்கியமான சிறுகதையாளர் என்ற கணிப்பை முன்வைக்கின்றன. ஆனால் இந்த கணிப்பை நிறுவுவதற்கான எழுத்துக்கள் நம்மிடம் எதுவுமே கிடையாது. ஆக ஜானகிராமன் ஒரு சிறுகதை ஆசிரியராக பேசப்படுவது இன்றைய இலக்கிய தேவை. குறிப்பாக குறிப்பாக தமிழில் படைப்பு துறையில் மிகவும் காத்திரமான ஒரு துறையாக இருந்தது வந்து சிறுகதை. இன்றைக்கு மிகவும் வறிய நிலையில் இருப்பதும் சிறுகதை துறை தான். அந்த சந்தர்ப்பத்தில் ஜானகிராமன் கதைகள் வாசிக்கப்படுவதும் பேசப்படுவதும் விவாதிக்கப்படுவதும் காலத்தின் தேவையும் கூட. இந்த பதிப்பு அதற்கு உதவலாம் அப்படிங்கிறது ஒரு யூகம். ஜானகிராமனுக்கு ஏன் ஒரு புது பதிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கான முதல் பதில் இது. ஜானகிராமனுடைய கதை தொகுப்புகள் வந்து இப்போதும் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றன. தொடர்ந்து அந்த புத்தகங்களுக்கான புதிய பதிப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஐந்திணை பதிப்பகம் வெளியிட்டதாக இரண்டு பெரிய தொகுதிகள் வந்து இருக்கின்றன. இதெல்லாம் இருக்கிற போது அவர் கதைகளை எல்லாம் தொகுத்து புதிய பதிப்பு வெளியிடுவதற்கான தேவை என்ன? இது மிகவும் நியாயமான கேள்வி. ஜானகிராமன் படைப்புகள் நமக்கு வாசிப்பதற்கு எளிதாக கிடைக்கின்றன அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த புத்தகங்கள் வாசக ஆர்வத்தை கிளறச் செய்கிற வகையிலோ, அந்த படைப்பாளிக்கு மேன்மை சேர்க்கிற வகையிலோ அமைந்ததே அல்ல. ஜானகிராமனுடைய தீவிர வாசகனா அவர் பேரில் வர்ற எந்த புத்தகத்தையும் பார்க்குற போது இந்த ஆதங்கம் எனக்கு தவிர்க்கவே இல்லாமல் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு நல்ல படைப்பு இன்னும் நேர்த்தியான வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடாதா? பார்வை இடராத எழுத்துருக்கள் இருந்திருக்கக்கூடாதா? கொஞ்சம் நல்ல பேப்பரில் அச்சடிச்சிருக்கக்கூடாதா? திருத்தமாக அச்சிட்டிருக்கக்கூடாதா? பொருத்தமாக ஒரு அட்டைப்படம் போட்டிருக்கக்கூடாதா? இப்படியெல்லாம் வந்து கேள்விகள் வந்து தொடர்ந்து வரும். சரி, புத்தகம் வாசிக்க கிடைக்குது அப்படிங்கிற ஒரே ஆறுதலை சொல்லிக்கிட்டாலும் வேறு எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் நல்ல முறையில் அச்சிட்டு வாசகன் கைக்கு செல்கிற போது நம்மால் புஸ்தகம் இப்படி இல்லை அப்படிங்கிற வருத்தம் எப்பவுமே நமக்கு உண்டு. ஏன்னா ஒரு புத்தகம் வந்து வெறும் பதிப்பிக்கப்பட்ட வணிகப் பொருள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு கலைப்பொருள். ஒரு 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பண்பாட்டு ஆவணம். இப்படியான எண்ணத்திலிருந்து வந்து இந்த கேள்விகள் எல்லாம் முளைச்சிருக்கலாம். எனக்கு பிடித்த பல எழுத்தாளருடைய புத்தகங்களை வந்து அப்படி பார்க்குறோம், பார்க்க முடிந்திருக்கிறது. அதனால இந்த கேள்விகள் வந்து எழுந்திருக்கலாம். தமிழில் சிற்றிதழ்களுடைய அறிமுகம், சிறு பதிப்பாளர்களுடைய கலாபூர்வமான பதிப்புத்துறை முயற்சிகள், இதெல்லாம் இந்த கேள்வியை வந்து இன்னும் வலுவாக்குகிறது. தமிழில் ஒரு 10-20 ஆண்டுகளாக இந்திய தரத்துக்கு இணையான அல்லது சமயங்களில் இந்திய தரத்தையும் மிஞ்சிய புத்தகங்கள் பதிப்புத்துறையில் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. கிரியாலிருந்து தொடங்கி அன்னம் என்று ஒவ்வொரு வரிசையாக வந்து இதற்கு ஒரு வரலாறு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இருந்த போதும் கூட ஜானகிராமனுடைய புத்தகங்களோ புதுமைப்புத்தனுடைய புத்தகங்களோ எல்லாம் வந்து மிக மட்டமான தாளில் அச்சடிக்கப்பட்ட ஒரு காகித தொகுப்பாக தான் நமக்கு கிடச்சிருந்துருக்கு. வழக்கமாக வந்து இப்போ தான் வந்து புத்தகம் பதிப்பித்தல் அப்படிங்கிற வார்த்தைகளே வருது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஃபாரம் அடித்தோம் அப்படிங்கிறதான் வந்து தமிழில் வந்து சொல்ல பதிப்புத்துறையில் சொல்லப்பட்டு கொண்டிருந்த வாசகம். அது புத்தகமாக என்ன வஸ்துவான்னுலாம் தெரியாது, ஆயிரம் ஃபாரம் அடித்தோம் அப்படிங்கிறதான். இன்றைக்கி அச்சுத்தொழிலில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம், பதிப்பு கலையில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி, இதெல்லாம் வெளிப்பட்டிருக்கிற தருணத்தில் ஜானகிராமன் போன்ற அழகையே தன்னுடைய வாழ்நாள் மதிப்பீடுகளில் ஒன்றாக நினைத்த ஒருவருடைய புத்தகம், அவை வெளிவந்த வடிவம், அதற்கு கொடுக்கப்பட்ட மரியாதை எல்லாம் வந்து பொருத்தமானது அல்ல அப்படின்னு தோணுச்சு. அது வாசகனுக்கு வந்து இதமளிக்கிற புத்தகம் இல்லை. புத்தகத்தை விரும்புகிற நுட்பமான எந்த வாசகனுக்கும் அவனுடைய பிரியத்துக்குரிய எழுத்தாளர் வெறும் காகித கூட கிடைப்பதில் வந்து வருத்தம் இருக்கிறது. அது ஒரு வகையில் அந்த வாசகனை அவமானப்படுத்துவது கூட. இதுவரைக்கும் நமக்கு கிடைத்து கொண்டிருந்த ஜானகிராமன் புத்தகங்கள் அனைத்தும் ஒரு கடைச்சரக்காகவே அச்சிடப்பட்டு வாசகன் கைக்கு கிடைத்து வந்தவை. இதெல்லாம் ஒரு புத்தகத்தினுடைய புறத்தோற்றத்தை பற்றின வருத்தங்கள். ஒரு நல்ல பதிப்பு மூலம் ஜானகிராமனை வாசகர்களிடம் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது இந்த பதிப்பின் நோக்கம் என்பது இரண்டாவது பதில். இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் பற்றின வருத்தங்கள் வந்து இதைவிடவும் மிக அதிகம். ஒரு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற கதை எந்த இதழில் வெளிவந்தது, எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்லாம் வந்து நீங்கள் ஒரு புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. இது வந்து வாசகனுக்கு முக்கியமான ஒரு விஷயம். எழுத்தாளனுடைய வளர்ச்சி நிலைகளை புரிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு தகவல். ஏன்னா 47 ஜானகிராமன் எழுதின மனச்சட்டை என்கிற கதைக்கும் 1981 அவர் எழுதிய சுழிப்பு என்கிற கதைக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு நாம் தெரியும். இதற்கு நடுவில் வந்து காலம் கடந்து போயிருக்கிறது. இந்த காலம் சார்ந்த மொழியை, இந்த காலம் சார்ந்த வாழ்க்கை நிலையை, இந்த காலம் சார்ந்த மதிப்பீடுகளை ஒரு எழுத்தாளன் வந்து என்னவா வந்து கொண்டு வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த தகவல்கள் வந்து அவசியம். ஏன்னா ஒரு இலக்கிய வாசகன் வந்து வெறும் கதைகளை வாசிப்பதோடு திருப்தி அடைபவன் அல்ல. நாம் பார்த்த ரெண்டு படங்கள் அதை தான் சொல்லிச்சு. அந்த கதையினுடைய பின்னணி, எழுத்தாளனுடைய மனநிலை, சார்ல்ஸ் டிக்கன்ஸன் வந்து சந்தோஷமான மனிதராக இருந்தாரா வருத்தமான மனிதராக இருந்தாரா என்கிற கேள்வியை வந்து அந்த படம் கேட்குது. கதைக்களனுடைய விவரம், அந்த கதையாளர்களுடைய மொழி, பாத்திரங்களுடைய உரையாடல், இதையெல்லாம் வாசகன் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இது வெறுமனை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இது தொடர்ச்சியான வாசிப்புக்கு உதவக்கூடிய ஒரு செயல், அந்த எழுத்தாளனை மதிப்பிடுவதற்கு உதவக்கூடிய ஒரு காரியம். பிற எழுத்தாளர்களோடு இந்த எழுத்தாளனை ஒப்பிட்டு பார்க்க உதவுகிற ஒரு கூறு. வாழ்க்கையின் ஒரே தருணத்தை ரெண்டு வேறு வேறு எழுத்தாளர்கள் எப்படி முன்வைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த கதைகளை எல்லாம் தாண்டி அதில் நம்முடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள் இடம்பெறுகின்றன. அதை பார்க்க விரும்புகிற வாசகனுக்கு இந்த தகவல்கள் வந்து தவிர்க்கவே இயலாதவை, இன்றியமையாதவை. ஜானகிராமன் கதைகளுக்கு இதுவரைக்கும் கிடைத்த பதிப்புகள் அப்படியானது இல்லை. அப்படி ஒரு பதிப்பை நானும் என்னை மாதிரி மிக அதிகமான வாசகர்களும் விரும்பி இருக்கிறோம். அதன் விளைவுதான் இந்த பதிப்பு என்பது மூன்றாவது பதிப்பு. அதை நான் செய்ய நேர்ந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது. ஒரு வாசகனாக என்னுடைய விருப்பத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளனுடைய கதைகளை எப்படி பார்க்க விரும்புகிறேன், வாசிக்க விரும்புகிறேன், அந்த உருவத்தில் அந்த உள்ளடக்கத்தில் இந்த தொகுப்பை வந்து அமைக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதில் அடைந்திருக்கிற வெற்றி வந்து ஓரளவு தான். ஏனெனில் முன் சொன்ன மாதிரி ஒரு 32 வருடங்கள் மட்டுமே ஆன ஒரு எழுத்தாளருடைய கதைகளை தேடி பிடிப்பதே வந்து மிக சிரமமாக இருக்கிறது. அடிப்படையில் ஜானகிராமனுக்கு தன்னுடைய கதைகளை தொகுத்து வைக்கிற பழக்கமோ அல்லது தன்னுடைய கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்கிற பழக்கமோ இல்லை என்பது வந்து கிடைக்கிற தகவல். அதனால் இதனுடைய ஒரிஜினல்லாம் எங்கே இருக்குது, அவருடைய கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிற பார்க்குற ஆதங்கம் வந்து ரொம்ப இருந்தது. கடைசியாக கிடைச்சது வந்து 5 பதிப்பக உரிமையாளரான குழ கதிரேசனுக்கு அவர் எழுதின நீங்கள் அனுப்பிய ராயல்ட்டி தொகையை பெற்றுக்கொண்டேன், இந்த தொகைக்கு நன்றி அப்படின்னு கையெழுத்து போட்ட ஒரு கடிதம் தான் அவருடைய கையெழுத்தாக வந்து பார்க்க முடிந்தது. இவ்வளவுக்கும் அந்த குடும்பத்தில் வந்து ஜானகிராமன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தேவன் போல நடத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவரை வந்து ஒரு எழுத்தாளர் என்கிற முறையில் தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி பார்த்துண்டா என்று சுந்தர ராமசாமியுடைய மனைவி திருமதி கமலா ராமசாமி வந்து சொல்லுவாங்க. 2 பிள்ளைகள் அவருக்கு, ஆண் மக்கள், ஒரு பெண். இந்த 3 பேரும் இருந்துமே இதையெல்லாம் வந்து தொகுத்து வைக்கவோ இது பண்ணவோ முடியலை அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஒன்று. 2, அவர் தன்னுடைய வாழ்வில் பெரும்பாலான ஆண்டுகளை வந்து வானொலியில் பணியாற்றி இருக்கிறார். வானொலியில் வாசித்த ஒரு கதை இருக்கு, அந்த கதையை வானொலியில வானொலியினுடைய ஆர்க்கைவில் தேடி நான் வந்து இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நாம் வந்து தமிழ் எழுத்தாளனை வந்து அவ்வளவுதான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற வருத்தத்தை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். இது கூடுதல் விவரங்களை வந்து இந்த பதிப்பில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதோடு நிறுத்தி கொண்டு சிறுகதைகளுக்கு போக விரும்புகிறேன். தமிழ் சிறுகதையாளர்களில் செவ்வியலாளர், கிளாசிஸ்ட் என்ற ஜானகிராமனை நான் வகைப்படுத்த விரும்புகிறேன். இப்படி சொல்லிட்டால் இந்த பேச்சை முடிந்து விட்டதாகத்தான் அர்த்தம். ஏன்னா நான் பேசி பேசி வந்து சேரக்கூடிய இடம் அது. அந்த இடத்துலேருந்து திரும்ப நான் ரிவர்ஸில் வரேன். ஆனால் இந்த வாசகத்தை சொல்கிறதுக்கு வந்து இந்த வாசகத்தை அவ்வளவு சுலபமாக வந்து நான் வந்து சேர்ந்து விடவில்லை இந்த வாசகத்தை உருவாக்குகிற மனநிலைக்கு. குறுக்கிடா வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். பிகாசாகிட்ட ஒரு தடவை ஒரு படம் வரைய சொன்னாங்க, ஒரு குதிரையின் படம். காகிதத்தை எடுத்த பிகாசோ வந்து ஒரு 30 வினாடிகளில் ஒரு ஓடுகிற குதிரையை வந்து வரைஞ்சிட்டார். அதுக்கு அவருடைய தொகையையும் சொன்னார். அது மிகப்பெரிய தொகை. 30 வினாடியில் வரைஞ்ச ஒரு படத்துக்கு வந்து இந்த தொகை அநியாயம் அப்படின்னாங்க. இல்லை, 30 செகண்டில் வரைஞ்ச படத்துக்கு இல்லை அந்த விலை. இந்த 30 செகண்டில் வரைகிறதுக்கு ஒரு 30 வருஷம் பயிற்சி இருந்ததே, அதுக்கான கட்டணம் தான் அது. நான் வந்து பிகாசோ இல்லை, அது நல்லா எனக்கும் தெரியும். ஆனால் ஜானகிராமனுடைய கதையை நிர்ணயிக்கிற இந்த வாசகத்தை தைரியமாக சொல்வதற்கு எனக்கு வந்து ஒரு 30 வருடம் வந்து அதை வாசிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. ஒரு தேர்ந்த வாசகனிடம் இலக்கியவாதி, இலக்கிய எழுத்தாளன் செலுத்தக்கூடிய பாதிப்பு என்பது இப்படித்தான் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். அந்த வாசகன் எழுத்தாளனை கண்டடைவதும் நீண்ட கவனத்துக்கும் தொடர்ந்த வாசிப்புக்கும் பிறகுதான். வாசிப்பு வந்து ஒரு வெறியாக இருந்த ஒரு 14 வயசில் நான் முதன் முதல்ல ஜானகிராமனுடைய கதையை வாசித்தேன். அதை வாசித்த பின்னணி வந்து இப்போதும் மனசில் பதிந்திருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. நான் வாசித்த முதல் ஜானகிராமன் கதையினுடைய தலைப்பு கடைசி மணி. கல்கி தீபாவளி மலரில் வந்தது. கையில் காசு இல்லாத பருவம் அது. எங்கள் அம்மா கிட்ட அடம் பிடிச்சி காசை வாங்கி தீபாவளி மலரை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ஹெச் ரோட்னு ஒரு மூலையில் வந்து கல்கி ஏஜென்ட்டுடைய அலுவலகத்திலேருந்து அதை வாங்கிட்டு அதை படிச்சுட்டே வந்து பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி வந்துட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி வர்ற அந்த சமயங்களிலேயே அதில் பாதிக்கு மேலே மேற்பட்ட கதையை வந்து படித்து முடிச்சிட்டேன். கதை சுவாரஸ்யமான கதை. பள்ளிக்கூடத்து கெமிஸ்ட்ரி வாத்தியார் ஆறாமதுனுக்கு 34 வருட சர்வீஸ். ஒரு நாள் அவருக்கு வந்து தலைமை ஆசிரியராக இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது, இன்சார்ஜாக. அந்த ஒரு நாள் ஹெட்மாஸ்டராக இருந்தது இந்த ஜில்லாவில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். வழக்கமாக வந்து கொஞ்சம் தைரிய குறைவானவர் தான். ஆனால் அந்த தைரிய குறைவையும் மீறி அன்றைக்கி 2வது பீரியடோடவே ஸ்கூலுக்கு விடுமுறை விட்டுறாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஆனால் இந்த கதையை ஜானகிராமன் சொல்லுகிற போது வந்து அன்றைக்கு வாசித்த போது தெரியல, இன்றைக்கு தெரியுது. இதுக்குள்ளே வந்து துணை பிரதிகள் வந்து நிறைய சேரும், சப்டெக்ஸ்டுகள். கதை தொடங்கும் போதே வந்து நிலவு கொட்டி கிடக்கும் இரவில் ஒரு வெள்ளை யானை மேலே ஏறி தென்னை மரத்திலிருந்து காய் பறிப்பதாக ஆறாமது சார் கனவு காண்றார். அது அவருடைய ரகசிய ஆசை. தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைச்சலாக இருக்கிற, யார்கிட்டையும் பேசாத, ஓய்வு பெற்ற அதிகாரியான பள்ளி செயலாளர்கிட்ட அவரை பற்றின இவருடைய பயம். அந்த பயத்திலேயே வந்து அவரை பற்றிய தோற்றமும் அவருடைய இயல்பும் வந்து ஜானகிராமன் சொல்லிட்டு வர்றார். ஒரு பெரிய சாய்வு நாற்காலியில் அந்த மனுஷ ஏணி வளைந்து படுத்திருந்தது அப்படிங்கிற வரியிலேயே ரெண்டு பேருடைய குணத்தையும் சொல்லிடுறார். இவருக்கு அவரை திட்டணும், அவர் என்னவா இருக்காருங்கிறதும் தெரியணும். இது மனுஷ ஏணிங்கிறது வந்து ஆறாவது யோசிக்கிற வாசகம். அந்த ரெண்டு குணத்தையும் வந்து சொல்லிடுறார். இந்த ஒரு நாள் அதிகாரம் அவர் வந்து நீங்கள் என்ன, நீங்கள் தான் இன்றைக்கி இன்சார்ஜ், நீங்கள் ஸ்கூலை பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. கிடைச்சோன்ன வந்து அது வரைக்கும் வீட்டில் வந்து அடங்கி இருக்கிற இந்த மனிதர் வந்து மனைவி கிட்டே வந்து ரொம்ப தெம்பாக அதிகாரம் பண்ணுறார். ஏன்னா ஹெட்மாஸ்டர் இல்லையா இன்றைக்கி. இன்னொரு ஆசிரியர் வந்து நீர் தான் இன்சார்ஜ் ஆமே இன்றைக்கே அப்படின்னு வந்து கேட்குறாரு. அவர் பேர் வந்து ஆனைக்கால் கோபால் ஐயர். அவருக்கு கால் வந்து யானைக்கால். ஆமாம், தலையெல்லாம் லீவ் எடுத்துண்டா, என் மாதிரி காலுக்கு பாரம் வந்து சேர்றது அப்படி. அவருடைய கால் யானைக்கால். அப்போ இவருக்கு கிடைச்ச வாய்ப்பில் வந்து அந்நாளை வந்து மட்டம் தட்டிட முடியும். அவருடைய எதிர்ப்பேச்சாளருடைய உடற்குறையை சுட்டி காட்டியே வந்து கேலி செய்கிறார். அடுத்த நொடியிலே வந்து வழக்கமான ஆறாமது திரும்பிடுறார். ரொம்ப கழிவிறக்கத்தோடு இப்படி வந்து சொல்லிட்டோமே அப்படி. ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்படி சொல்கிற அளவுக்கு வந்து நாம் ஆகிட்டோம் இல்லையா அப்படின்னு வந்து ஒரு திக் விஜய சக்கரவர்த்தி மாதிரி வந்து தன்னை உணர்கிறார். அதை கொண்டாடிக்கிறதுக்காக தான் அந்த லீவ். இப்படி மனித மனதின் வினோதங்களை வந்து வாசகர் முன்னால் வந்து பகிரங்கப்படுத்துகிற கதை என்று இப்போது விளங்கிக் கொள்ள தோணுது. ஆனால் அதை முதல்ல படித்தபோது எனக்கு பிடித்த கதையாக மாறினதுக்கு காரணம் வேற. அந்த கதைக்கும் சம்பவத்துக்கும் எனக்கு நேர்ந்த சம்பவத்துக்குமான தற்செயலான ஒரு தொடர்பு. அது 70வது ஆண்டு இது தீபாவளி மலரில் வந்தது, நவம்பரில். அன்னைக்கு யாரோ பிரமுகர், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இந்திரா காந்தி கோவைக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி வந்து எல்லா ஸ்கூல்லையும் அன்னைக்கு வந்து மத்தியானம் வந்து லீவ் விட்டாங்க, கடைசி மணி அடித்து விட்டாங்க. அந்த கதை சம்பவம் அந்த தினத்தினுடைய யதார்த்தமாக இருந்ததை அந்த உணர்ந்த அந்த வினாடி இருக்கு இல்லையா, அந்த பரவசம், அது வந்து வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பேர் அனுபவம். அந்த ரசவாதம் தான் வந்து ஜானகிராமன் பக்கத்தில் வந்து என்ன கொண்டு போய் நெருக்கிச்சு, என்னுடைய எழுத்தாளர் என்று உரிமை பாராட்ட வைத்தார். இலக்கியத்தின் விளைவு இதுதான். அன்னைக்கு இதை தீர்மானிக்க தெரியல, தீர்மானிக்க தெரிந்த பிறகு இந்த அனுபவம் அநேகமாக எல்லா ஜானகிராமன் கதைகளிலும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஜானகிராமன் சிறுகதை, சிறுகதை ஆளுமை வந்து ஒரு கிளாசிக்கல் நேச்சர் உள்ளது அப்படிங்கிறது வந்து என்னுடைய யூகம். ஒரு வகையில் அதுதான் என்னுடைய முடிவு. சுந்தர ராமசாமி எழுதின குறிப்பில் இதை வந்து வேறொரு வார்த்தையில் சொல்கிறார், வசீகரம் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து அவர் சொல்கிறார். அடுத்தது வந்து சுறாவினுடைய விமர்சனம், ஒரு நவீனத்துவ எழுத்தாளருடைய விமர்சனமாக ஒரு வாக்கியம் வருகிறது, வாழ்வின் சாரத்தை நேர்முகமாக காணும்போது மங்கி போய் விடுகிற வசீகரம் அப்படின்னு. சுந்தர ராமசாமியுடைய இந்த கருத்தை ஏற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. ஏன்னா ஜானகிராமனுடைய கதைகளில் தென்படுகிற வசீகரம் மேலோட்டமான ஜிகினாத்தன்மை உள்ள வசீகரம் அல்ல என்று நான் நம்புகிறேன். அதற்கு வந்து ஒரு காவிய மரபினுடைய, ஒரு செவ்வியல் இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது என்று தோன்றுகிறது. அவருடைய ஆரம்ப கால கதைகளில் ஒன்றான பசி ஆறிற்று என்கிற கதையிலிருந்து தொடங்கி இறுதி காலத்தில் எழுதிய சுழிப்பு என்கிற கதை வரைக்கும் இந்த வரிசைக்குள்ளே வந்து வைத்து பார்க்க முடியும். இதுக்கு பின்னணியாக சில விஷயங்கள் இருக்கின்றன. வடமொழி இலக்கியங்களில் அவருக்கு இருந்த அறிமுகம், தமிழ் இலக்கியங்களிலிருந்து பயின்ற விரிவு, பிறமொழி இலக்கியங்களிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட செய் நேர்த்தி, இதெல்லாமே வந்து இந்த கதையினுடைய புற வடிவங்களை நிர்ணயிக்கின்றது. காலங்காலமாக சொல்லப்பட்ட மானுட மதிப்பீடுகள், ஹியூமன் வேல்யூஸ் பற்றி அவருக்கு இருந்த நம்பிக்கை, அது வந்து இந்த கதைகளுக்கான ஆழத்தை வந்து கொடுக்கிறது. இது ரெண்டும் சேர்ற போது இந்த படைப்பு மனம், இந்த கிரியேட்டிவ் மைண்ட் வந்து ஒரு பூரித நிலையிலேயே நிற்குது. நீங்கள் கம்பராமாயணத்தில் இன்னொரு வார்த்தையை போட்டு வந்து அதை நிரப்ப முடியாது. ஏன்னா அது காவிய குணங்களோடு வந்து அது நின்றுட்டுருக்கு. அப்படியான குணத்தில் வந்து ஜானகிராமனுடைய படைப்பு மனம் ஒரு பூரித நிலையை எட்டியிருந்தது அப்படின்னு எனக்கு தோணுது. அதை மேலதிகமாக நீங்கள் எதையும் சேர்க்கவும் முடியாது, அதிலிருந்து எடுக்கவும் வந்து அதை அனுமதிக்காது. அது ஒரு முழுமையாக இருக்குது. காற்றுலேருந்து ஈரத்தை உறிஞ்சிக்கிற மாதிரி இந்த காலத்தினுடைய கசிவை அந்த படைப்பு வந்து தனக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது. அதனாலேயே அது நிரந்தரமாக எப்போதும் புதுமையாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கிற போது தீ ஜானகிராமன் கதைகள் புதுமை குன்றாதவையாகவும் வாசகனை ஈர்க்கும் வசீகரத்தை இழந்து விடாமலும் இருப்பது இந்த குணத்தால் என்று எனக்கு தோன்றுகிறது. இசை தொடர்பான ஒரு குறிப்பிலிருந்து வந்து இதுக்கு ஒரு விளக்கத்தை கண்டுபிடிக்கலாம்னு எனக்கு இது தோன்றுது. ஏன்னா ஜானகிராமனுடைய படைப்பை நிர்ணயிப்பதில் வந்து இசைக்கு வந்து குறிப்பிடத்தகுந்த பங்கு உண்டு என்பதனால். ஜானகிராமனுடைய ஆதர்ச பாடகர் மணியையர், நண்பர். மணியையருடைய இசையை வந்து நீங்கள் செவ்வியல் இசைன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப இலக்கண சுத்தமானது தான், அதே சமயம் முட்டாள்தனமாக இலக்கணத்தை பின்பற்றாதது. முழுமையாக மனோதர்மத்துக்கு கட்டுப்பட்டது. கேட்கிறவனுக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய சங்கீதம் அது. ட்ரெடிஷனலானது தான். அப்படி இருக்கிற போதே மரபு மீறிட்டு போகுது. சுரங்கள் சொல்கிற இடத்துல வெறுமனே லலலலான்னு சொல்லி வந்து மணி ஐயரால் வந்து அதை நிரப்ப முடியும். வெறும் உத்திகளில் வந்து அதுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை இந்த மரபுக்கு. ஆனால் உத்திகள் இல்லாமையே வந்து இது வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் ஒரே நேரத்தில் வந்து அது ஜனரஞ்சகமானது, அதே சமயத்தில் ஆழமானது. இந்த சொன்ன குணங்களை எல்லாம் வந்து ஜானகிராமனுடைய கதைக்கு போட்டிங்கன்னா ஜானகிராமனுடைய ஆர்ட்டனை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இந்த கிளாசிக்கல் நேச்சர்னுடைய இன்னொரு கூறு அதனுடைய ஏஸ்தெட்டிக்ஸ், அழகுணர்ச்சி. தமிழில் அழகுணர்ச்சி மேலிட எழுதப்பட்ட கதைகள் அப்படிங்கிறது வந்து ஜானகிராமனுடைய தான். இதை சொல்லும்போதே என்னுடைய எழுத்து என்பதே சௌந்தரிய உபாசனை அப்படின்னு சொன்ன இன்னொரு நபர் நினைவுக்கு வருகிறார், லாசா ராமாமிர்தம். ஜானகிராமனுடைய சமகாலத்தவர். ரெண்டு பேருக்கும் ரெண்டு விஷயங்கள் வந்து பொதுவானவை என்று சொல்ல தோன்றுகிறது. தமிழில் 60களுக்கு முன் அல்லது 70களுக்கு முன் எழுதப்பட்ட கதைகளில் பெண்களின் உலகத்தை திறந்து காட்டின எழுத்தாளர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான், தி ஜானகிராமனும் லாசா ராமாமிர்தமும். வித்தியாசம் என்னன்னா வந்து லாசார எழுதினது எல்லாம் வந்து ஐயராத்து பொண்ணுங்களாக இருந்தாங்க, ஜானகிராமன் வந்து அதை தாண்டி வந்து வெளியில் போனார். இன்னொரு மிக அழுத்தமான வித்தியாசம்னு எனக்கு தோன்றது, லாசாராவினுடைய பெண்களை எல்லாம் அவர் இங்கிருந்து தூக்கி வந்து தேவதை நிலைக்கு மேலே கொண்டு போன போது ஜானகிராமன் வந்து தேவதைகளெல்லாம் மனுஷங்களாக வாழுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டிடத்துக்கு வந்து கொண்டு வந்தார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து அழகுணர்ச்சி சார்ந்து பார்வை வந்து வேறு. லாசாரா இயல்பான ஒன்றையே இயல்பிலேயே அழகான ஒன்றை தான் வந்து ஆராதனை செய்கிறார். ஜானகிராமன் ஒரு விஷயத்தை ஆராதனை செய்வதன் மூலமாகவே அதை அழகாக்கி விடுகிறார். இப்போ ரொம்ப பொக்கவாய், சுருங்கின மூஞ்சி, நிறைய சுருக்கத்தோடு இருக்கிற ஒரு மூதாட்டியை பார்த்தோன்னா நமக்கு வந்து பெரிய அழகுணர்ச்சி எல்லாம் ஒன்றும் தோன்றுவதில்லை. அது குரூபின்னு தான் நாம் சொல்லுவோம். ஆனால் அதையே தெள்ள தெளிவாக எடுத்த ஒரு புகைப்படமோ அல்லது ஒரு ஓவியமோ இருக்குமானா இந்த நகலை வந்து ஈஸ்தட்டிக்கெல்லாம் நாம் மதிப்பிடுகிறோம். இந்த யதார்த்தத்தின் மேலே கலையினுடைய ஒரு டச், ஒரு ஸ்பரிசம் படுகிறது, அதனால் அது அழகாகுது. ஜானகிராமன் செய்தது இதுதான். அதனால தான் அவர் கதையில் வந்து எதுவும் சித்தரிக்கப்படுகிற எதுவும் அழகானதாகவும் வெளிச்சமானதாகவுமே இருக்குது. இந்த தொகுப்பில் வந்து 108 கதைகள் அவருடையதாக இருக்கிறது. 2 கதைகள் மட்டும்தான் இருட்டு சார்ந்த கதைகள். ஒன்று மனம்னு ஒன்று, இன்னொன்று நானும் எம்டனும் அப்படிங்கிற, ரெண்டுமே மரணத்தை பற்றிய கதைகள். ஆனால் மரணத்தை கூட அவர் வந்து வெளிச்சமான ஒரு இடத்துல வச்சு தான் வந்து பார்க்குறார். நாம் அதை பின்னால் பேசுவோம். இது வந்து ஜானகிராமனுடைய கதைகளுக்கு கொஞ்சம் ஆழமான பொருளை வந்து கொடுக்கிறது. அவருடைய கதைகளில் வரக்கூடிய நிலம், மனிதர்கள், மரணம், மனிதர்களுடைய ஏமாற்றம், ஏமாற்றுதல், துரோகம், கீழ்மை, வியப்பு, தந்திரம், வன்மம், மூடத்தனம் எல்லாமே வந்து மிக வசீகரமாக சித்தரிக்கப்படுகிறது. நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதனுடைய இந்த அழகுணர்ச்சியின் ஆழத்தில் வந்து மனிதனுடைய அடிப்படையான உணர்வுகளைத்தான் வந்து அவர் சித்தரிக்கிறார். அதனுடைய சிக்கல்களை, அதனுடைய மோதல்களை, அவற்றைத்தான் சித்தரிக்கிறார். அப்போ இந்த ஆழத்தை தேடுகிறவனுக்கு ஜானகிராமன் இலக்கிய உண்மை பெற்ற ஒரு எழுத்தாளனாக ஆகிறார். இதை சார்ந்து வந்து இதை படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படிங்கிறனால ஒரு வெகுஜன வாசகனுக்கும் வந்து அவர் பிரியமானவர் ஆகிறார். இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் வந்து ஜானகிராமனுடைய பல கதைகளும் பல்லாயிரம் பிரதிகள் விற்கக்கூடிய வெகுஜன பத்திரிகைகளில் தான் வந்திருக்கு. அவருடைய மிகச்சிறந்த கதைகள்னு சொல்லப்படுகிற பல கதைகளும் கல்கி, ஆனந்தவிகடன், கலைமகள், தீபாவளி மலர்களில் தான் வந்திருக்கு. அந்த வாசகர்களாலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த ஆல்கமி இருக்கு, இந்த ரசவாதத்தை தமிழில் சாதித்தவர் வந்து சாதித்தவர்களில் மிக முக்கியமானவர் ஜானகிராமன் என்று நான் நினைக்கிறேன். காலம் கனிந்து அளித்த கொடை அப்படிங்கிற ஒரு வாசகம் எல்லா கலைகளுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடியது. ஆனால் தி. ஜானகிராமன் கதைகளை ஒவ்வொரு தடவை வாசிக்கிற போதும் இந்த வாசகம் அவருடைய சிறுகதை கலைக்கு பிரத்யேகமானது என்று எனக்கு தோன்றுகிறது. இதுக்கு காரணம் கொட்டுமேளம் தொகுப்புக்காக தொகுப்பை பற்றி காணாசுப்ரமணியம் தன்னுடைய படித்திருக்கிறீர்களா என்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிற வரிகள். அது ஒருவேளை காரணமாக இருக்கலாம். 1946 பிந்திய இலக்கிய தேக்க காலத்தில் தோன்றிய நல்ல ஆசிரியர் என்று தி. ஜானகிராமனை சொல்ல வேண்டும். சூழ்நிலை, இன்றைய வேகம் இரண்டையும் எதிர்த்து நீச்சு போடுவதென்பது சிரமமான காரியம். இந்த காரியத்தை இலக்கிய பூர்வமாகவும் ஒரு அலட்சிய பாவத்துடனும் செய்திருக்கிறார் தி. ஜானகிராமன். இது காணாசுவின் வரிகள். இந்த காணாசு குறிப்பிடுகிற அந்த பகுதி வந்து தமிழ் நவீன இலக்கியத்தில் மிக முக்கியமான பகுதி. அதுவரை மறுமலர்ச்சி எழுத்துக்களுக்கான களமாக இருந்த மணிக்கொடி தன்னுடைய மூன்றாவது கட்ட செயல்பாடுகளுக்கு பிறகு ஜீவன் முக்தி அடைந்து விட்டது. இந்த ஜீவன் முக்திங்கிறது புதுமைப்பித்தன் அதை கிண்டல் பண்ணி சொன்ன வார்த்தை. பல சிறுகதை ஆசிரியர்களும் வந்து சிறுகதை எழுதுவதை நிறுத்தியிருந்தாங்க. கூப்பா ராஜகோபாலன் மறைந்து விட்டிருந்தார். புதுமைப்பித்தன் திரைப்பட முயற்சிகளுக்காக எம். கே. தியாகராஜ பாகவதருடன் புனேயில் போய் தங்கியிருந்தார். மௌனி அபூர்வமாகவே கதைகள் எழுதி கொண்டிருந்தவர். வேறு பல எழுத்தாளர்களும் நா. சிதம்பர சுப்பிரமணியன், கரிச்சான் குஞ்சு போன்ற எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து தங்களுடைய எழுத்துக்கு வந்து இன்டர்வல் விட்டிருந்தாங்க. அல்லது அவர்கள் எழுதின பழைய கதைகளுக்காக அவர்கள் மதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட எதுவுமே சலனமே இல்லாமல் மந்த கதியில் இருந்த ஒரு கட்டத்தை தான் வந்து காணாசுப்ரமணியம் தேக்க காலம்னு சொல்கிறார். அதில் புது வேகத்தை ஏற்படுத்திய ஒருவராக தி. ஜானகிராமனுடைய வருகையை வந்து அவர் சொல்கிறார். இலக்கிய வரலாறை பார்க்கிற போது அது மிகச்சரியான இனங்காணல் அப்படின்னு தான் தோடுது. தனித்தன்மையும் உணர்ச்சி நிறைவும் தெறிப்பும் கொண்ட கதைகள் ஜானகிராமனுடைய கதைகள், அப்படியான கதைகள் மூலம்தான் தமிழ் கவி சிறுகதை மரபை இன்னொரு திசைக்கு ஜானகிராமன் நகர்த்தினார். கூடவே வந்து நினைவு கொள்ள வேண்டிய இன்னொரு பெயர் முன்னே குறிப்பிட்ட லாசாராம் அவர்களும். ஜானகிராமனை பற்றின இந்த மதிப்பீட்டை கொட்டுமேளம் தொகுப்பை வச்சு தான் வந்து கானா சுப்பிரமணியம் சொல்கிறார். 46 53 ஆண்டு வரைக்குமான 8 ஜானகிராமன் எழுதின கதைகள், அதில் வந்து ஒரு தேர்ந்த சிறுகதையாளரின் அடையாளம் துலக்கமாக தெரிகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதில் பசி ஆறிற்று அப்படிங்கிற கதை ரொம்ப பழையது, 46 வெளியானது. அதுதான் ஜானகிராமன் கதைகளுக்கான இலக்கண ஒழுகை, பொருள் ஆழத்தை, ஆழ்மன விசாரத்தை வெளிப்படுத்துகிற கதை. அந்த கதை வெளிவந்த ஆண்டைத்தான் வந்து கானாசு இந்த தேக்கம் உடைந்து போன காலமாக சொல்கிறார். அந்த கதையை பின்னால் பார்ப்போம். முன்னே சொன்ன மாதிரி ஜானகிராமனுடைய இந்த படைப்பு ஆளுமையை வளர்த்தெடுத்தவை அவருக்கு இருந்த வடமொழி புலமை, ஆங்கில கல்வி, கல்லூரி பருவத்தில் வாசிக்க கிடைத்த நவீன ஆங்கில படைப்புகள், பிறகு மறுமலர்ச்சி கால இலக்கியம். கல்லூரி மாணவராக அவர் கூப்பாராவினுடன் தொடர்பு கொள்கிறார். அந்த பருவத்தில் ஏற்பட்ட நெருக்கம் அதுதான் வந்து அவரை வழிகாட்டி என்று சொல்ல வைக்கிறது. ஜானகிராமனை பொதுவாக வந்து கூப்பாராவினுடைய மரபைச் சேர்ந்தவர் என்று சொல்வது வழக்கம். ஒருவேளை இதுக்காக தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணும். அல்லது ஆண் பெண் உறவு சிக்கல், பெண்ணின் உளவியல் பற்றிய அலசல், காமத்தின் ஸ்வரபேதங்கள், இதை அதிகமாக கையாண்டவர் வந்து கூப்பா ராஜகோபாலன். அந்த அதே பொருட்களை வந்து தனது கதைகளை கையாண்டவர் ஜானகிராமன். ஒருவேளை கூப்பாராவினுடைய பாதிப்பு இதில் இருக்கு அப்படிங்கிறதுனால சொல்கிறோமோ என்று யூகிக்கலாம். ஆனால் ஒருபோதும் ஜானகிராமன் வந்து தன்னுடைய வழிகாட்டியின் காலடியை பின்தொடர்ந்து நடந்தவரே இல்லை. அவருடைய ஆரம்ப கதைகளிலேயே கூப்பாராவை நெருங்கி வருவதும் விலகிச் செல்வதுமான போக்குகள் வந்து இருக்கின்றன. இந்த பசி ஆறிற்று என்று முன்னால் சொன்ன கதையே கூப்பாராவினுடைய பாதிப்பை வந்து பார்க்க முடியும். டமாரச் செவிடான சாமிநாத குருக்களுக்கு வந்து குருக்களினுடைய மனைவி அகிலாண்டம். அகிலாண்டத்தினுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த வேட்கை தான் கதைக்குள்ளே இருக்கிற முரண். பக்கத்து வீட்டு இளைஞன் பெயர் ராஜன், அவன் மேலே வந்து அவளுக்கு ஒரு ஈடுபாடு உருவாகிறது. இதை சொல்லி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் வெளியூருக்கு போகிறான். இந்த பாலுணர்வு ததும்பல் இப்படி வழிகிற சமயத்தில் வந்து அவன் போயிடுறான். இந்த வேட்கை வந்து உடனே கலைஞ்சு போயிடுது. அப்போ அந்த மன வெறுமையில் செவிடனாக இருந்தாலும் இந்த கணவன் தான் தனக்கு பரிவு காட்டக்கூடியவன் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. இந்த உடல் சார்ந்த வேட்கையும் உடல் சார்ந்த பசியும் தணிந்து போகிறது. இப்படி சொல்கிற ஒரு கதை தான் வந்து பசி ஆறிற்று. இது கிட்டத்தட்ட வந்து கூப்பாராவினுடைய ஸ்கெட்சுக்குள்ள ஜானகிராமன் பண்ணின கலர். இது மாதிரியான இப்படி சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கதை வந்து கூப்பா ராஜகோபாலனுடைய ஆற்றாமைங்கிற கதை. இந்த கதையினுடைய தருணமும் ஆற்றாமையினுடைய கதை ஆற்றாமை கதையினுடைய தருணமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இதெல்லாம் வந்து ஜானகிராமன் வந்து கூப்பாராவை ஒட்டி நிற்கிற இடம். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. கூப்பாராவினுடைய ஆற்றாமை என்கிற கதை, ஒரு விதவை இந்த அறையில் இருக்கா, திருமணமான புதிதாக திருமணமான கணவனும் மனைவியும் இன்னொரு அறையில் இருக்காங்க. இவளுக்கு வந்து இது இது மன ரீதியாக தொந்தரவு தருகிற ஒரு விஷயம். வெளியிலேருந்து யாரோ கூப்பிட்டோன்னா வந்து இவ அந்த கதவை தட்டி வந்து திறக்கிற போது அவங்க ரெண்டு பேரும் வந்து அரைகுறையான உடையில் வந்து இருக்காங்க. அவமானத்தோடு வந்து அவங்க திரும்ப கதவை அடைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள, பேயே உன் பசி அடங்கி விட்டதா அப்படிங்கிறதான் இந்த ஆற்றாமை தான். இது ஒன்று மட்டும்தான் ஜானகிராமன் வந்து கூப்பராஜகோபாலர் இந்த மனதையும் சமூக கட்டுப்பாடுகளையும் மீறி செய்திருக்கிற கதை. ஜானகிராமனுடைய காதல் காமம் சார்ந்த எல்லா கதைகளும் இந்த சமூகத்திலிருந்து மீறி போன கதைகள் தான். அப்படியான தயக்கங்களெல்லாம் அவர் வைத்துக் கொள்ளவே இல்லை. இன்னொரு இடத்துலையும் வந்து ரெண்டு பேரையும் பொதுமையாக சொல்லலாம். வரலாற்றிலிருந்து, புராணங்கள்லேருந்து, இதிகாசங்கள்லேருந்து சந்தர்ப்பங்களை எடுத்து வந்து கதைகளை எழுதியிருக்காங்க. அன்னைக்கு இருந்த போக்கு வந்து அப்படியானது. பலருமே வந்து எழுதியிருக்காங்க. புதுமைப்பித்தன் சாப விமோசனம், அகலியை, கூப்பாராவினுடைய அகலியை, இப்படி எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி கதைகளை தமிழில் அது மிக அதிகம் எழுதியவர் கூப்பா ராஜகோபாலன். காணாமலே காதல் என்கிற ஒரு தொகுப்பு முழுக்கவுமே இது போன்ற கதைகள் தான். ஜானகிராமன் அந்த வகையில் வந்து கூப்பா ராஜகோபாலனை பின்தொடர்பவர் என்று சொல்லலாம். ஆனால் நானும் இந்த கதைகளோடு வந்து அவர் நின்றுக்கிறார். தன்னுடைய பாதை வந்து தெளிவாக புலப்பட்ட பிறகு ஜானகிராமன் உருவாக்கின உலகம் மிக விரிவானது, வெவ்வேறான கதை தளங்கள் கொண்டது. இப்படி தலைகீழாக மாற்றி சொல்லலாம், ஜானகிராமனும் கூப்பராவும் கிட்டத்தட்ட ஒரே எண்ணிக்கையிலான கதைகளை வந்து எழுதியிருக்காங்க. கூப்பாராவினுடைய கதை உலகம் வந்து ஒரு மாதிரி வரையறைக்குட்பட்ட ஒரு உலகம். ரெண்டே வகையில் வந்து கூப்பராவின் கதைகளை வந்து நீங்கள் அடக்கிவிட முடியும். ஆண் பெண் உறவு சார்ந்த கதைகள், சமூகம் சார்ந்த கதைகள். இதில் முதல் வகை கதைகள் தான் மிக அதிகம். ரெண்டாவது வகை கதைகள் வந்து மிக குறைவானவை. ஜானகிராமனிடம் இரண்டாவது சமூகம் சார்ந்த கதைகள் தான் மிக அதிகம். ஆண் பெண் உறவு சார்ந்த அவர் எழுதிய கதைகள் மிக குறைச்சல். ஒருவேளை அவருடைய நாவலுக்கு வேணா வந்து இது வந்து பொருந்தும், சிறுகதைகளுக்கு பொருந்துவதில்லை என்பது இந்த தொகுப்பின் போது வந்து கண்டுபிடித்த விஷயம். அவருடைய சிறுகதைகள் அதனுடைய பொருள் விரிவால், கதாபாத்திரங்களின் பெருக்கத்தால் இந்த கருத்தை வந்து மிக எளிதாக புறமே தள்ளிவிடுகின்றன. சமூகத்தின் கோணல் பற்றி, மனித மனத்தின் வினோதங்கள் பற்றி, தார்மீக அக்கறைகள் பற்றி மிக கலையழகுடன் கதைகளை எழுதினவர் ஜானகிராமன். இது வந்து வழிகாட்டியிடமிருந்து ஜானகிராமன் விலகுகிறார். ஒரு ஒரு ஒப்பீட்டில் வந்து இந்த விவாதத்தை நிறுத்திக் கொள்ளலாம். கூப்பாரா கதைகள் தொகுப்புக்கான முன்னுரையில் அதனுடைய தொகுப்பாசிரியர் பெருமாள் முருகன் கூப்பாராவின் கதை திறனை இப்படி சொல்கிறார். ஒரே இடத்தில் நின்றபடி நிகழ்த்தும் வாழ்வீச்சு என்று. அப்படின்னா ஜானகிராமனை பல களங்களில் நின்று வாழை சுழற்றுகிறார் அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்கிறதுனால கூப்பாராவினுடைய அந்தஸ்தை வந்து நாம் குறைப்பதோ, ஜானகிராமனுடைய அந்தஸ்தை வந்து தகுதிக்கு மேலே ஏற்றுவதோ இல்லை. ரெண்டும் வேறு காலங்கள், இருவரும் எதிர்கொண்டது வேறு வேறு அனுபவங்கள் என்பது தான் வந்து அதனுடையது. ஜானகிராமன் தன்னுடைய வாழ்நாளில் 122 கதைகள் எழுதியிருக்கிறார். ஜானகிராமன் கதைகள்னு பேசணும்னா இந்த 122 கதைகளில் 107 கதைகள் வந்து இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 107 கதைகளை பற்றியும் வந்து பேசணும். இது ஒரு மேடையில் வந்து சாத்தியமான விஷயமே இல்லை. பிறகு ஜானகிராமனுடைய கதைகளை வந்து வகைப்படுத்துறது வந்து எனக்கு சிரமமாக இருக்கு. எந்த வகையில் அதை பகுக்கிறது? ஊர்கதை என்ன, இல்லை அக்ரகாரத்து கதை என்ன, சேரி கதை என்றா, கிராமத்து கதை என்ன, இந்த ஜாதி வாரியான பாத்திரங்களை வைத்து பிரிக்கிறதா, இயற்கையை ஆராதிக்கிற உணர்வை வைத்து பிரிக்கிறதா, இசையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அதை வைத்து பிரிப்பதா, சினிமாவை பற்றி ரெண்டு மூணு கதைகள் எழுதியிருக்கார் அப்படி கேட்டகரைஸ் பண்ணுறதா, நாலோ ஐந்தோ கதைகளில் வந்து விபச்சாரிகள் தாசிகள் வர்றாங்க அதனால் அப்படி பிரிக்கிறதா, எப்படி? ரொம்ப யோசிச்சு பார்த்தா இலக்கியத்தில் வந்து இப்படி வந்து இந்த கூறு போடுற வேலைக்கு டிசக்ஷனுக்கெல்லாம் வந்து இடம் இல்லை என்று தோன்றுகிறது. அது தரக்கூடிய மொத்த அனுபவத்தை வைத்துத்தான் அதை நாம் அணுக முடியும் என்று படுகிறது. ஆனால் இங்கே பேசுறதுக்கு வசதியாக ஒரு கேட்டகரைசேஷன், ஒரு வகைப்பாட்டை வந்து உருவாக்கலாம். ஒன்று, ஆண் பெண் உறவை முன்னிறுத்திய கதைகள். இரண்டு, சமூகத்துடன் மனிதர்கள் கொள்ளும் உறவை சொல்லும் கதைகள். மூன்று, மனித மனத்தின் சிக்கலை அலசும் கதைகள். நான்கு, குழந்தைகளின் உலகை காட்டும் கதைகள். ஐந்து, இசையை மையமாக கொண்ட கதைகள். இதெல்லாமே வந்து ஜானகிராமனை, ஜானகிராமனுடைய கதைகளை அணுகுவதற்கான ஒரு குறுக்கு வழிதான். இப்போ இந்த ஒரு பிரிவாக சொல்லுவதற்குள் இன்னொரு பிரிவும் வந்து சேர்ந்துவிடும். சிலிர்ப்பு என்று ஒரு கதை இருக்கிறது. அது குழந்தைகளின் உலகை பெரியவர்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய கதை. விடுமுறைக்கு அப்பா தன்னுடைய மகனை வந்து அழைச்சிட்டு போறார். அதே ரயிலில் வேறொரு பெண்மணி இன்னொரு பெண்ணையும் அழைச்சிட்டு வர்றார். இங்கே வந்து ஒரு அறிமுகம் நிகழ்கிறது. தன்னுடைய பையனை விட ஒன்றோ ரெண்டோ வயசு பெருசான அந்த சிறுமி எங்கேயோ கண்காணாத ஊரில் வீட்டு வேலை செய்கிறதுக்காக வந்து போகிறான். அந்த குழந்தைய அழைச்சிட்டு, அந்த பெண் குழந்தைய அழைத்து போகிற அந்த பெண், அந்த பெண் குழந்தையுடைய வறுமையை, அநாதத்தனத்தை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறார். அந்த பெண் குழந்தையும் ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி எல்லா வேலைகளையும் செய்கிறா. இந்த பையனுக்கு சோறு ஊட்டுறா, வாயை தொடச்சி விட்றா, சாப்பிட்ட இடத்த சுத்தம் பண்ணுறா, அவ்வளோ நர்வீஸாக காரியங்கள் பண்ணுறான். ஒரு முதிர்ந்த பெண் போல. அப்பாவும் பையனும் இறங்கக்கூடிய ஸ்டேஷன் வந்ததும் இந்த பையன் கையை அது வரைக்கும் கையில் வச்சுட்டுருக்க ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டுருக்கான். பிடிவாதம் பிடிச்சி வாங்கின பழம் அது, சாப்பிடாமல் வச்சுட்டுருக்கான். நான் வீட்டுக்கு போய் அம்மா உரிச்சி தர சொல்லி சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுட்டுருக்குற பழத்தை அந்த பெண் குழந்தைகிட்ட வந்து கொடுக்குறான். அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், கூல்டா அப்படின்னு கொடுக்குறான். இந்த கதை சொல்கிறாள் கண்கலங்க பையனை வந்து அணைத்துக் கொள்கிறார். ஜானகிராமன் ஒரு முக்கியமான வாசகத்தோடு அதை முடிப்பார். சச்சிதானந்தத்தையே அணைத்துக் கொள்வது போல. இது வந்து குழந்தைகளின் விலையை பெரியவர்கள் எதிர்கொள்வதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையம். ஒன்று, குழந்தைமை நிரம்பிய சிறுவனுடைய உலகம். இன்னொன்று, குழந்தைமை பிடுங்கப்பட்ட சிறுமியின் உலகம். இந்த ரெண்டு முரணையும் முன்னால் வைக்கிற போதே இந்த கதை என்னுடைய வகைப்பாட்டிலிருந்து தப்பி போயிடுது. இது குழந்தைகள் பற்றிய கதை இல்லை, சமூகத்துடன் மனிதர்கள் கொள்ளும் உறவை பற்றிய கதை என்று மாறுகிறது. ஜானகிராமன் ஆண் பெண் உறவை பற்றி, அந்த பிரச்சனைகளை பற்றி, சிக்கல்களை பற்றி, காமத்தை பற்றி மிக அதிகம் எழுதினவர் என்ற ஒரு கருத்து தமிழில் நிலவுகிறது. மொத்த கதையும் வச்சு பார்த்தா இதனுடைய சதவீதம் மிக குறைவானது. இந்த கதைகளினுடைய லிஸ்ட்டை மட்டும் சுமாராக பார்க்கலாம். செண்பகப்பூ, பசி ஆறிற்று, வேறு வழியில்லை. மனம், அதிர்வு, தூரப்பிரயாணம், குளிர்ஜுரம், பாஷாங்கராகம், மனநாக்கு, தவம், யதுநாத்தின் குருபக்தி, ராவணன் காதல், இந்த கதைகளில் மட்டும்தான் பாலுணர்வு சித்தரிப்பு அல்லது காமம் சித்தரிக்கப்படுகிறது. இதே கதையை நீங்கள் படிக்கிற போது வேறொரு சப்டெக்ஸ்ட் உபப்பிரதியை வந்து வாசிக்க முடியும். சண்பகப்பூ என்கிற கதை, கணவன் இறந்து போய் நிற்கிற ஒரு பெண், அவ வந்து தன்னுடைய சுதந்திரத்தை தானே எப்படி எடுத்துக்கொள்கிறாள் என்றுதான். அந்த பெண்ணுடைய, விதவையான பெண் மீது வந்து சமூகத்தினுடைய பொறுமல் என்னவா இருக்கு, அவ உடம்பு மேல வந்து இந்த சமூகம் நிகழ்த்தக்கூடிய தந்திரமான சுரண்டல் என்னவா இருக்கு, அதுக்கெல்லாம் அவ காண்பிக்கிற அருவறுப்பு, இது எல்லாத்தையும் வந்து அந்த கதை வந்து சொல்லுது. அப்போது அந்த கதை வெறும் காமத்தை தாண்டிய மற்றொரு கதையாக மாறுகிறது. இந்த காமத்தை அல்லது காதலை ஜானகிராமன் எழுதியிருக்கிற விதத்தை வச்சு வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுக்க வந்து எனக்கு விருப்பம் இருக்கிறது. அவரை வந்து சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக வந்து பார்க்க விரும்புகிறேன். சங்க இலக்கியத்தில் இடம்பெறுகிற காதலும் காமமும் ரெண்டும் ஒன்று தான். இது வெறுமனே லட்சியவாதமானதெல்லாம் கிடையாது, உடல் சாராத தூய்மையவாத காதலெல்லாம் கிடையாது. அப்படியான ஒரு பாட்டு வந்து சங்க இலக்கியத்தில் இல்லவே இல்லை. வேணுகோபால் இருக்கா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுகிற உடல் சார்ந்த வேட்கையே காதல் காமம் அப்படிங்கிற வார்த்தைகளாக வந்து சொல்லப்படுகிறது, கௌரவமாக சொல்லப்படுகிறது. ஜானகிராமன் கதைகள்லையும் கற்பனையான இந்த காதல்கள் இல்லவே இல்லை, அதுவும் உடல் மீதான வேட்கை அதுவே காதல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுகிறது. தவம் என்ற ஒரு கதை இருக்கிறது, ஜானகிராமனுடைய நல்ல சிறுகதைகளில் ஒன்று. கோவிந்தவன்னி சிங்கப்பூரில் வேலை செய்கிறார். ஒரு உணவகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற போது ரெண்டு பேர் உரையாடல் கேட்கிறார். என்னமோ இந்த பொம்பளையை பார்த்துட்டு வந்து ரொம்ப அழகுன்னு சொல்கிறியே, செல்லூர் சொன்னா கட்டி அடித்தா ஆகுமாயா அப்படின்னு சட்டன்னு கோவிந்தவன்னி திரும்பி பார்க்குறார். சொர்ணாம்பாவுடைய பேர் கேட்டவுடனே வந்து அவருக்குள்ள ஒரு மின்சாரம் வருது, திரும்பி பார்க்குறார். அப்போ அவங்ககிட்ட கேட்குறார், யார் சொன்னீங்கன்னு. செல்லூர் சொர்ணாம்பான்னு, செல்லூர் சொர்ணாம்பா ஒரு தாசி, கோவிந்தவன்னியுடைய எஜமானர். அவரை பற்றின வர்ணனை வந்து ஜானகிராமன் வந்து சொல்லுவார், கப்பரை கப்பறையாக பல், கரிச்சட்டி மாதிரியான மூஞ்சி. இந்த ஆள் வந்து அந்த வீட்டுக்கு போகிறார். அவளை பார்த்ததில் வந்து கோவிந்தவன்னிக்கும் வந்து ஒரு மோகம் ஏற்படுகிறது. கொஞ்சம் விசாரித்து பார்க்குறார், சொர்ணாம்பாளுடைய ஒரு நாள் கட்டணம் கோவிந்தவர்ணியுடைய 6 அல்லது 7 வருஷத்து சம்பளம், நெருங்கவே முடியாது என்கிற தீர்மானத்துக்கு வருகிறார். ஆனால் இந்த மோகம் வந்து அவரை விட்டு வைப்பதில்லை. மனைவி குழந்தைகிட்டெல்லாம் சொல்லிட்டு காசு சேர்க்கறதுக்காக வந்து சிங்கப்பூர் போயிடுறார். அங்கே உண்ணாமல் உறங்காமல் காசு சேர்க்கிறார். 10 ஆண்டுகளுக்குள் காலம் கரைந்து போய்விடுகிறது. திரும்ப வந்து செல்லூர் சொர்ணாம்பாளை தேடி போகிறார். ஊரையே பித்து பிடிக்க வச்ச ஒரு ஆள், அழகெல்லாம் தோய்ந்து போன தேய்ந்து போன ஜீவனாக வந்து நின்றுட்டுருக்க. 10 வருஷ காலம் உழைச்சது, தினந்தோறும் கனவு கண்டது, எல்லாம் பொய்யா போன மனநிலையில் கோவிந்தவன் நிற்கிறார். பெரிய அதிர்ச்சி. அப்போ சொன்னாம்பல் சொல்கிறார், தவம் கிடப்பதற்கு முறை உண்டு, கண்டதுக்கெல்லாம் தவம் கிடந்தால் மனசு தான் ஓடியும், தண்டனை தான் கிடைக்கும் என்கிறார். இங்கே ஜானகிராமன் ஒரு கேள்வியை வந்து எழுப்பி விட்டுறார். இப்போ காமங்கிறது தண்டனையா அப்படின்னு. அப்போ அவர் என்னவா பார்க்கிறார்? காதலை அல்லது காமத்தை ஜானகிராமன் என்னவா பார்க்கிறார்? மனித உறவுகளில் மிக சிக்கலான உறவாகத்தான் அதை பார்க்கிறார். ஆண் பெண் மீதும் பெண் ஆண் மீதும் கொள்கிற உயிரின் வேட்கையாக அதை பார்க்கிறார். இந்த வேட்கைக்கு முன்னால் எந்த சமூக விலக்கும் மதிப்பீடும் நிற்காமல் போவதை வந்து நம்மிடம் சொல்லுகிறார். இந்த வேட்கைக்கும் மதிப்பீட்டுக்கும் ஆன சிக்கல் தான் ஜானகிராமனுடைய கதைகளில் வந்து பல கதைகளிலும் பேசப்படுகின்றன. தூரப்பிரயாணம்னு ஒரு கதை. இளம் வயதில் நெருக்கமாக இருந்த தன்னுடைய தோழியை தேடி வந்து ரங்கு வருகிறார். இப்போ அவங்களுக்கு கல்யாணமாகி கணவரோடு இருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாமே வந்து அலுவலக பிரயாணம் என்கிற ரீதியில் வந்து இவர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க, ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, சாக கடந்தார், இப்போ தான் திரும்ப பழைச்சி வந்திருக்கார், அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இதனுடைய இன்னொரு வடிவமாக ஒரு கதை இருக்கு, மனநாக்குன்னு. நண்பருடைய மனைவி மீது ஒரு நண்பனுக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதை தான். தூரப்பிரயாணம் 50களில் இடையில் எழுதப்பட்ட ஒரு கதை, மனநாக்கு 80களில் எழுதப்பட்டது. ரெண்டு கதையிலையும் பெண் மீது ஆண் கொள்கிற வேட்கை தான் பேசப்படுகிறது. ரெண்டு கதையிலையும் வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் நடந்து கொள்கிறார்கள். சரியா சொல்லணும்னா பெண் வந்து கொஞ்சம் சாகசமாக நடந்து கொள்கிறாள். தன்னுடைய வேட்கையை வந்து வெளியே தூக்கி போடுற போது அதுக்கு காரணமாக இருந்த ஆணையும் தூக்கி வந்து அவளால் போட முடிகிறது. ஆணுடைய பாஷையில் சொன்னால் வஞ்சிக்கிறாள். ஆனால் ஜானகிராமன் அதை எழுதியிருக்கிற பாணியில் வந்து நீங்கள் அதை வஞ்சனை என்று உணர முடியாது. அந்த வகையில் தான் ஜானகிராமனுடைய வெற்றி என்று தோன்றுகிறது. இந்த கதையை ஆண் பெண் உறவு சார்ந்த கதை என்று நீங்கள் வந்து வகைப்படுத்துகிற போது அது உடனே வந்து ஒரு உளவியல் ரீதியான கதையாக வந்து மாறிவிடுகிறது. அப்படியான கதைகளை வந்து ஜானகிராமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் எழுதியிருக்கிறார். மனித மனத்தினுடைய சிக்கல்களை சொன்ன பல கதைகளை வந்து மிக நேர்த்தியாக எழுதியவர் ஜானகிராமன். அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் வேடிக்கையாகவும் சொல்லுவார். சில கதைகள் வந்து அந்த என்னுடைய வன்மத்தை சொல்லக்கூடிய கதைகள், மனசினுடைய வன்மத்தை சொல்லக்கூடிய கதைகளும் இருக்கின்றன. ரெண்டு கதைகளை வந்து இங்கே சொல்லலாம். இக்கரை பச்சை, அத்துவின் முடிவு, ரெண்டும் ஒரே சம்பவத்தினுடைய ரெண்டு நிலைகள். இக்கரை பச்சை, அப்பாமங்கலம் அர்த்தநாரீஸ்வர ஐயருக்கு ஒரே ஆசை, நிறைய சொத்து சேர்க்கணும். ஆனால் வீட்டில் வந்து அவருக்கு கிடைக்கிற உப்புமாவில் வந்து எண்ணெயே இல்லாத உப்புமா தான் கிடைக்கும். பிள்ளைகள் வந்து அவரை மதிக்க மாட்டாங்க, மனைவி மதிக்க மாட்டார். அவருடைய சொல்லுக்கு எதிர்மாறான நடவடிக்கை தான் மனைவி கிட்ட இருக்கும். காசெல்லாம் சேர்ந்தது ஓரளவு வந்து திருப்தியாக இருக்கும். அதனால் பித்ருக்களை கரையேற்றுவதற்காக கொல்லையில் வந்து ஒரு மேடையை வந்து அமைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுவார். முதல்லையே வந்து மனைவி சொல்லிவிடுவார், இந்த கொல்லையில் மேடை அமைக்கிற வேலையெல்லாம் கூடாது. இவர் வந்து பிடிவாதமாக வந்து அதை பண்ணிடுவார். காலையில் அதை கட்டும்போது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து பக்கத்து வீட்டுக்காரருடைய பார்வையில் சொல்லப்படுகிறது. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் முக்கியமானவர் ரெண்டு கதையிலையுமே. மாலையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேடை வந்து இடிக்கப்படுகிறது. இப்போ இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற கைலாசமும் அவருடைய மனைவியும் வந்து, கைலாசம் ஒரு மளிகை கடையில் வந்து இருக்கிற குமஸ்தா, நீர் கொடுத்து வச்ச மனுஷரியா, அன்னைக்கு உங்கள் மனைவி வந்து புடலங்காய் பிட்டில் பண்ணியிருந்தா, நெய் விட்டு பண்ணியிருந்தா, எங்கள் வீட்லேயும் பாருங்கள் உப்புமா எண்ணெய் பார்த்துருக்கா, எண்ணெயுடைய வாடையே இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டு குடும்பங்களுடைய எதிர்நிலைகளை வந்து சொல்லி சொல்லியே வந்தவர். இது ஒரு கதை. யார் இடிக்க சொன்னாலும் மாமி தான் அப்படின்னு. இது இக்கரை பச்சை. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இடித்தது இதில் சண்டை போட்டுக்கிறார். அத்தனை அத்துவை வந்து மாமியை வந்து வெளியில் அனுப்பிடுறார், குளிரில் வந்து வெளியில் படுத்துட்டுருக்கார். இது வந்து ஒரு கதை. இப்போ இவங்களுக்கு வந்து ஆறுதல், அவ்வளோ காசு இருக்கிறவங்களாக இருந்தனாலும் வந்து இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து பற்றாக்குறை பட்ஜெட்டில் வாழ்கிறோம், ஆனால் நம்மளால் வந்து ஒற்றுமையாக இருக்க முடியாது. அது இக்கரை பச்சை. அத்துவின் முடிவு இந்த கதையினுடைய இன்னொரு தொடர்ச்சி. இவ்வளவு சொத்து சேர்த்த பிறகும் அத்துவுக்கு வந்து அந்த ஆசை அடங்கலை. இந்த சண்டையில் எல்லாமே வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அத்து சொல்கிறார், என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளோ நடுத்தருன்னு நிற்க வைக்கிறேன் பார். அத்து சொத்து மேலே சொத்தாக வருகிறது. அவருக்கு வந்து நோய் வாய்ப்படுகிறார், க்ஷயரோகம். அன்றைக்கு வந்து யாரும் வந்து சிகிச்சை செய்ய முன்வராத ஒரு நோய். அதனால் அத்துவை வந்து முதல்ல வந்து தனியாக ஒரு மாடி அறையில் வைக்கிறாங்க. வேலைக்காரனை விட்டு தனியாக சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. மாமி மட்டும் தனியாக இருக்க நோய் முட்ட முட்ட அவரை கொல்லையில் கொண்டு வந்து போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நோய் முற்றி வந்து அத்து இறந்து போகிறார். ஒரு அனாதை சவமாக வந்து அவர் கொண்டு போகப்படுகிறார். எல்லாம் முடிஞ்ச பிறகு பிறகுதான் தெரிய வருது, அத்து வாங்கின சொத்துக்கள் எல்லாத்துலேயும் வந்து கடன் இருக்குது, வீடை ஜப்தி பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு வாசகம் ஞாபகம் வருது, அவளை என்னைக்காவது நடுத்தருவில் நிற்க வைப்பேன் பார், நடுத்தரு அத்து சொன்னதை செய்து விட்டார் அப்படின்னு கதை முடியுது. இதை வந்து என்ன கதைன்னு எடுத்துக்க, உளவியல் சார்ந்த கதையா, சமூகத்தை பற்றின விமர்சனமா? அவருடைய மிகச்சிறந்த கதைகளில் ஒன்று கோபுர விளக்கு. தெருவில் ஒரு தாசி இருக்கிறார். இந்த கதை சொல்லி வந்து அவளை வந்து கோவிலில் வந்து பல சமயங்களில் வந்து பார்த்துருக்கிறார். பொதுவாக ஜானகிராமன் கதைகளில் வரக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து நிகு நிகுன்னு செண்பகப்பூ நிறத்தில் இருக்கவங்க. இந்த கதையில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மாநிலத்தில் கருப்பாக இருக்கிற பெண், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிற பெண், பிரார்த்தனை பண்ணுற சமயத்தில் வந்து பார்க்குறார். அவளுடைய பிரார்த்தனை வினோதமானதாக இருக்குது. நாலு நாளாக பட்டினியாக இருக்குது, யாராவது ஒருத்தனை விழுந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டேயா? என்னைக்கு வந்து அம்பாள் வந்து இப்படியான வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தார் அப்படிங்கிற கேலியோடவே அந்த கதையை வந்து போகிறது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த பெண் இறந்து போகிறார். அந்த பெண்ணு ஊரில் இருக்க எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் அந்த பெண்ணை தெரியும். ஆனால் யாருக்குமே வந்து இரக்கம் இல்லை, அவளை யார் வந்து கொண்டு போய் எரிப்பார்கள் புதைப்பார்கள் என்பது தெரியாது. ஒரு தாசியின் அனாதை பெண் வந்து அந்த வீட்டில் இருக்கு. இந்த கதை சொல்லி ஒருத்தர் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் வீட்டை வந்து போகிறார். இப்படி ஆடிச்சு, இன்னைக்கு கோவிலில் விளக்கு கோபுரத்தில் விளக்கே எரியலை, இல்லை ஒரு மரணம் நடந்துருச்சே அதனால் எரியலை, இப்போ யார் கொண்டு போவாங்க? யாரும் கொண்டு போகிறதுக்கு இல்லை. என்ன மனுஷங்க இவங்கெல்லாம், ஒரு பொண்ணு தான், அவளாக சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்க, அவளை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்க. இந்த ஊர் வந்து இவ்வளோ மோசமான ஊராக இருக்குது, எல்லாரும் இருட்டில் இருக்கட்டும் இன்றைக்கி, அவளுக்காக வந்து நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருட்டு தான் என்று சொல்கிறார். கடைசியில் இந்த கதை சொல்லியும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்து கொண்டு வருவார். இதை என்ன கதைன்னு வந்து நாம் பிரிக்கிறோம். குழந்தைகளை மையமாக வைத்து சொன்ன கதைகள் வந்து ஜானகிராமனுடைய முக்கியமான பங்களிப்பு. ஒரு 6 கதைகளையாவது நாம் சொல்ல முடியும். பாப்பாவுக்கு பரிசு, சத்தியமா, ஏற்கனவே சொன்ன சிலிர்ப்பு, முள்முடி, நானும் எம்டனும், சாப்பாடு போட்டு 40 ரூபாய். 2 கதைகளை சொல்லலாம்னு தோணுது. முள்முடி என்கிற கதை, பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறுகிறார். அவருக்கு இருந்த மிகப்பெரிய சிறப்பு, அவர் ஒரு நாளும் பசங்களை வந்து அதட்டினதில்லை, அடித்ததில்லை. அதனால் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டில் பசங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி அவருக்காக ஏதோ ஒரு பரிசை வாங்கியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து பெருமிதமாக இருக்கிறது. மனைவியை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்து சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். வெளியில் பார்க்குற போது ஒரே ஒருவர் வந்து தனித்து நிற்கிறார், ஒரு சிறுவன் நிற்கிறான். கேட்குற போது தான் சொன்னேன், இவனை வந்து அந்த பசங்கள்லாம் வசூல் பண்ணபோது இவன் காசை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார், ஏண்டா? நான் வகுப்பில் ஒரு நாள் பேசினேன்னு நீங்கள் என்னை தண்டிச்சிங்க, ஏதோ ஒரு குற்றம் செய்தேன்னு தண்டிச்சிங்க, அதில் வந்து யாரும் பேசுறதில்லை, என்னை சேர்த்துக்கல. அவருக்கு அது வரைக்கும் இருந்தது எல்லாமே வந்து அந்த புகழ், தன் தலைக்கு மேலே இருந்த இந்த புகழின் கிரீடம் ஒரு முழு முடியாக மாறியது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து ஜானகிராமன். அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்று சொல்வது தமிழில் வந்து இசை சார்ந்த அவருடைய கதைகள். ஒரு 6 கதைகள் இருக்கின்றன. செய்தி, ரசிகரும் ரசிகையும், பாஷாங்கராகம், இசைப்பயிற்சி, ஐயரும் ஐயாரும். செய்தி, இசை எதை உலகுக்கு சொல்லுகிறது அப்படிங்கிற கேள்வி, அது பின்னால் வந்து இந்த முடிவுரை பக்கத்தில் நான் அதை பேசுகிறேன். மிக முக்கியமாக எனக்கு தோன்றிய கதை வந்து இசைப்பயிற்சி என்கிற கதை. பாகவதர் பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார், சங்கீத பாடம். படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த குழந்தைகள். அவங்களுக்கு சங்கீதம் நிர்பந்தமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதை சேரியில் இருக்கிற ஒரு பையன் வேலிக்கு அப்பால இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் பாடத்தில் இந்த குழந்தைகளோட வந்து சாமர்த்தியமாக அவன் சுருதி சுத்தமாக வந்து பாட முடிகிறது. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறார். உடனே ஊரே கொந்தளித்து போகிறது. என்ன அனாச்சாரம் வந்து பண்ணியிருக்கிறீங்க, ஒரு வந்து சேரி பையனுக்கு கொண்டு வந்து சங்கீதம் கற்றுக் கொடுக்குறேன்னு. இது நீங்கள் வந்து ஊருக்கு வந்து கட்டுப்படணும், ஊருக்கு மரியாதை கொடுக்கணும், நம்முடைய பிரிவுக்கு வந்து மரியாதை இருக்கணும், வழக்கங்களுக்கு மரியாதை இருக்கணும் சொல்லித்தர பாகவதர் பார்க்குறார். அப்படித்தானே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. டேய், நீ நாளையிலேருந்து ஆற்றுக்குள்ளே வந்துடு, நாளையிலேருந்து வீட்டுக்குள்ளெல்லாம் பாடுவாங்க. இதை சொல்ல வந்தது, இது இசை சார்ந்த கதை என்றாலுமே வந்து அடிப்படையில் வந்து நம்ம எதெல்லாம் கட்டுப்படுத்துகிறதோ, எந்த மதிப்பீடுகள் நம்ம மீது திணிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் மீறுறது தான் வந்து ஜானகிராமனுடைய வேலையாக இருந்திருக்கு. சமூக பழக்கங்கள்லேருந்து மீறுறது, சடங்குகள்லேருந்து மீறுவது, கட்டுப்பாடுகள்லேருந்து மீறுவது. அவரே சாகித்திய பல கதைகளிலும் காமத்திலிருந்து மீறுவது, இதெல்லாம் தான் ஜானகிராமனுடைய கதைகளினுடைய அடிப்படையான விஷயங்களாக இருந்திருக்கின்றன. சுதந்திரமாகவும் தன் இயல்புடனும் மரியாதையுடனும் வாழ விரும்புகிறோம். அதை நம்மால் அடைய முடியறதில்லை. அந்த சிக்கல்கள், இதுதான் ஜானகிராமனுடைய முதன்மையான அக்கறை. அந்த மீறலை தான் தன்னுடைய கதைகளினுடைய வரி வடிவங்களில் அவர் பலமுறை பல கதைகளில் வந்து திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அது சென்று சேர்கிற இடம் வந்து ஒரு அமைதியை நோக்கிய நிலை. செய்தி என்கிற கதை வந்து அதை தான் சொல்லுது. சாந்தமு லேகா என்கிற கீர்த்தனையும் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டிலிருந்து வருகிற கர்நாடக இசை பற்றின நுணுக்கங்கள் எதுவுமே தெரியாத ஒருவர் தஞ்சாவூர் நாதஸ்வர வாசிப்பிலிருந்து தெரிந்து கொள்கிற விஷயம். இதுதான் ஜானகிராமனுடைய பொது மதிப்பீடாக வந்திருந்திருக்கு. அன்பு, பாசம், கருணை, பரிவு, இரக்கம் என்று நாம் சொல்லுகிற இதையெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வரியில் நீங்கள் கொண்டு வர முடியுமானால் அதை ஜானகிராமனுடைய கதைகளில் வந்து பார்க்க முடியும். தன்னுடைய கதாபாத்திரங்கள் மீது இவ்வளவு கரிசனமும் இவ்வளவு பிரியமும் காட்டுகிற எழுத்தாளன் வந்து ஜானகிராமன் தான் என்று எனக்கு தோன்றுகிறது. மிக நிறைய பாத்திரங்கள் ஜானகிராமனுடைய கதைகளில் வந்து மிக நிறைய பாத்திரங்கள். ஒரு கதைக்குள்ளேயே வந்து வேறு வேறு பாத்திரங்கள் செயல்படக்கூடிய வேறு கதைகளும் நடக்கும். அப்படி எழுதினவர் வந்து ஜானகிராமன். இது அவருடைய மதிப்பீடு என்று நான் நினைக்கிறேன். தி ஜானகிராமனை இன்றைக்கு நாம் ஏன் பேச வேண்டும் அல்லது வாசிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பலாம். முதன் முதலாக தமிழில் சிறுகதையை வந்து மிகவும் கலை நேர்த்தி உள்ள ஒரு வடிவமாக உருவாக்கினவர்களில் மிக முக்கியமானவர் வந்து ஜானகிராமன். அந்த கலை நுட்பத்துக்காக நாம் ஜானகிராமனை இன்றைக்கு வாசிக்க வேண்டியிருக்கும். அவருடைய மொழிக்காக, புனைவின் மொழி அப்படிங்கிறதுல வந்து அத்து கோதாவரி குண்டு என்கிற கதை வந்து தொடங்குகிற போது வந்து ஒரு வரியிலேயே வந்து அந்த கதையை சொல்லிவிடுவார். கையெழுத்து போட்ட கடிதாசுக்கும் கையெழுத்து போடாத கடிதாசுக்கும் இடையில வித்தியாசம் காமிக்கும். அப்படியான மொழி செறிவு சூழல் அவர் வாழ்ந்த தஞ்சாவூர் அந்த கிராமத்து பின்னணிகள் இந்த சூழலை வந்து அந்த அளவுக்கு அதனுடைய இயற்கை தோற்றத்தோடு வரைபட தோற்றத்தோடு சப்தங்களோடு மனத்தோடு முன்வைத்தவர் வந்து அவர். இதோட முக்கியமான விஷயம் புதிய எழுத்தாளர்கள் செய்ய வேண்டியது தப்பாக தமிழ் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஜானகிராமன் படிக்கணும். இரண்டாவது அவருடைய பார்வை. இது எல்லாத்தையுமே வந்து எந்த சார்பும் எடுக்காமல் ஒரு குழந்தையைப் போல அல்லது இதிலிருந்தெல்லாம் விலகிய ஒரு துறவியை போல வேடிக்கை பார்க்கறது. ஆனால் வேடிக்கை இல்லை, சீரியஸான வேடிக்கையாக இதை பார்க்கறது. அப்படியான ஒரு பார்வையை வந்து ஜானகிராமனுடைய கதைகளிலிருந்து நாம் தொகுக்க முடியும். மூன்றாவதான தேவை, 90களுக்கு பிறகு தமிழில் இயல்புவாத யதார்த்தவாத எழுத்துக்கள் வந்து திரும்ப முன் வந்திருக்கின்றன. அதுவரைக்கும் கொஞ்சம் மிரட்டிட்டு இருந்த எழுத்துக்கள் எல்லாம் மங்களாகி கதையை நேர்கோட்டில் சொல்கிறது, நேராக சொல்வது என்கிற பழைய முறை வந்து இருக்கிறது. இது பழைய முறை இல்லை. இப்போ ஜானகிராமனை வாசிக்கிற போது அது புரியுது. ஒரு கதைக்குள்ளேயே வந்து பல சப்டெக்ஸ்டுகள் வந்து அவர் வந்து சொல்ல முடியும். இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கதை போக்கு என்பது இதுதான். குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் ரேமண்ட் கார்வர். ரேமண்ட் கார்வருடைய கதைகள் நேராக சொல்லப்படுகிற கதைகள். அதில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய திருப்பங்கள், நாடகத்தனமான முகூர்த்தங்கள் அந்த மாதிரியான எதுவுமே வந்து இல்லை. அப்படியான கதைகள் வந்து தமிழில் வந்து இன்று எழுதப்பட ஜானகிராமன் ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம். முன்னே சொன்ன மாதிரி இந்த 107 கதைகளையும் பற்றி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கும் ஆசை தான். அது சாத்தியம் இல்லை என்பது தெரிகிறது. இந்த தொகுப்பில் பணியெடுத்ததன் மூலம் இதுவரைக்கும் எனக்கு பிடிச்சமான இருந்த ஒரு ஜானகிராமன் என்னுடைய மிக முக்கியமான எழுத்தாளராக மாறியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சது. ஏதோ 50களில் எழுதிய பழைய எழுத்தாளர் என்ற தோற்றம் மாறி அவர் இன்றைய எழுத்தாளர் என்று என்னால் சொல்வதற்கான ஒரு துணிச்சல் இந்த கதைகளை வாசிக்கிற போது எனக்கு கிடைத்தது. அவருடைய பயணக்கட்டுரை பயண நூல் ஒன்று உண்டு, கருங்கடலும் கலைக்கடலும். ரொமேனியாவுக்கும் செக்கோஸ்லோவாக்கியாவுக்கும் பயணம் போய் வந்த அது தொடங்கிறது வந்து ஒரு சின்ன எபிசோடில் வந்து தொடங்கும். நீங்கள் ரொமேனியாவில் வந்து வடப்பகுதியில் போயிருக்கிறீர்களா என்று ஒருத்தர் கேட்குறாரு. இல்லை வடப்பகுதியில் போயிருக்கணும் என்ன அப்படின்னு. அங்கே ஒரு சிகிச்சை முறை நடக்கிறது. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கணவர் மனைவி, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, கணவருக்கு வந்து வேலை நெருக்கடி. அதனால் மனைவியையும் தன்னுடைய தகப்பனாரையும் வந்து சிகிச்சைக்காக ரொமேனியாவினுடைய வடபகுதியில் இருக்கிற சிகிச்சை நிலையத்துக்கு வந்து அனுப்பினார். 3 மாத சிகிச்சைக்கு பிறகு மனைவி இவங்களுக்கு வந்து ஏற்கனவே 3 குழந்தைகள் வேறு இருக்கிறார்கள். 3 குழந்தைகளும் வந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்ட குழந்தைகள், வெவ்வேறு பிரிவை சார்ந்தது. ஒன்று ஆஸ்திரிய குழந்தை, இன்னொரு சுவிட்சர்லாந்து குழந்தை, இன்னொரு பிரிட்டிஷ் குழந்தை. சிகிச்சை முடிந்து வந்து மனைவியும் 3 குழந்தைகளும் திரும்பி வருகிறார்கள். கூடவே 4வது ஒரு குழந்தையும் இருக்கு. பார்த்தோன்னே இந்த கணவர் வந்து சொன்னார், உனக்கு அறிவு இருக்கா, நம்ம ஒன்றும் பெரிய பணக்காரங்க கிடையாது, ஏற்கனவே 3 குழந்தைங்க அடாப்ட் பண்ணியிருக்கோம், நீ இப்போ வந்து 4வது ஒரு குழந்தையும் அடாப்ட் பண்ணியிருக்க, நாம் என்ன ஐநா தத்து நிலையமாக நடத்துகிறோம், இது வந்து நான் சொன்னால் வந்து உனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க, இந்த பார் 3 பேர் இங்கேருந்து போனவங்க, 4வது ஒரு குழந்தைங்கன்னு இல்லை, இது உங்கள் அப்பா அங்கே போய் சிகிச்சையில் வந்து கொடுத்த மருந்தை வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக சாப்பிட்டார், அதனால் வந்து அவர் குழந்தை ஆகிட்டார், இளமை திரும்பி விட்டது. ஜானகிராமனுடைய இந்த தொகுப்பை படித்த போது வந்து எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது. நான் வந்து கொஞ்சம் வயசானவர், பழைய ஆள் நினச்சிட்டு இருந்த ஜானகிராமன் இந்த வாசிப்பு சிகிச்சைக்கு பிறகு எனக்கு மிக நெருக்கமான இளைஞராக இருக்கிறார். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதெல்லாம் நீங்க படிக்கணுங்கிறதுக்கான புத்தகம். இருக்குங்க, இருக்கு. அவருடைய அந்த புத்தகம் கொடுங்க. திரும்ப தர அவருடைய முதல் கதை வந்து மன்னித்து விடுங்கிறது தான் வந்து பத்திரிகையில் பப்ளிஷ் ஆன முதல் கதை. 1937 அவர் எழுதினது, 16 வயசு மாணவனாக எழுதினது. முதல் கதையே வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு, ஆனந்த விடங்களில் வந்த கதை. அது 2 நண்பர்களுக்கு இடையிலான உறவு பற்றினது. ஒருவர் வந்து சேரியில் வந்து காந்திய பணி வந்து செய்கிறவர், அவரை காட்டி கொடுத்ததா சொல்லப்படுகிற இன்னொரு நண்பர், அதனால் அவருக்கு சிக்கல் ஏற்படுகிறது. இவரை வந்து திரும்பி வந்து அந்த அவர் சிறைக்கெல்லாம் போகிறார், திரும்பி வந்து காந்திய சேவையில் ஈடுபடுகிறார். இந்த நண்பர் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார் அப்படிங்கிற. அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அவர் அந்த தேசியம் காந்தியம் அந்த விஷயங்கள் வந்து பேசியிருக்கார். பின்னால் வந்த கதைகளையும் வந்து குறிப்புகள் வந்து இருக்கு. விடைபெற்றுக் கொள்ளலாமா? நன்றி. இப்படியாக தனது ஜானகிராமன் மேல் கொண்டிருக்கும் காதலை வெளிப்படுத்திய நம்ம சுகுமாரன் அவர்களுக்கு எழுத்தாளர் வேணுகோபால் அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்குவார். பேசுவார் எனக்கு இந்த அரங்கு வந்தோடனே முதல்ல மிகப்பெரிய துயரமாய் போச்சு. நான் உள்ள வரும் பொழுது எனக்கு இருக்கை கிடைக்காது என்று நினைத்திருந்தேன். அதே போல ஜானகிராமனுக்கு செய்த மிகப்பெரிய மாபெரும் துரோகம், அவமானம் என்று நான் கருதுகிறேன். சுந்தரராமசாமி இந்த மூளையில் இருந்து கதைகளை எழுதிய போது என் ஜானகிராமன் தன்னுடைய இதயத்தில் இருந்து கதை எழுதினான். ஒவ்வொரு இதயத்திலிருந்தும் எழுதினான். அதான் முக்கியமான விஷயம். அந்தந்த இதயத்திலிருந்து அந்தந்த ரத்தத்தை எழுதினான் என்னுடைய ஜானகிராமன். வேண்டாம் பூசணின்னு ஒரு கதை, ஒரு 80 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு கிழவியை பற்றி ஒரு வரி எழுதியிருப்பார். காலமெல்லாம் அவள் குனிந்து நிமிர்வதிலேயே தன் காலம் போய்விட்டது என்று எழுதினார். ஒரு காவிரி ஆற்றிலிருந்து நடந்து வந்த ஒரு பெண்மணியை அந்த ஈர மண் தொட்டதை மிளகு மிளகாக உதிர்ந்தது என்று எழுதினார். கோப விளக்கு அந்த கதையை சொல்ல போது மின்னலும் இடியும் அடித்த அந்த நொடியை, புற உலகத்தின் நொடியை, அந்த வேதனையின் குரலாகவும் வெப்பத்தின் குரலாகவும் அந்த தருணத்தை மாற்றியவன். ஒரு பக்கம் இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, மழை பொழியுது. அவளுடைய நினைவு குளிர்ச்சியும் வேதனையும் சூழ்மாக கலந்து கலந்து அடித்தது நெஞ்சில் அப்படின்னு எழுதுறார். எனக்கு சுகுமாரன் கோச்சு கூறக்கூடாது. சிலிர்ப்பு கதை, தவம் கதை, அந்த கதை சொல்லும்போது ஒரு தேர்ந்த கதை சொல்லி சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமோ என்று நினைக்கின்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜானகிராமன் ஒன்றும் அந்த திருப்பு முனையை சொல்லக்கூடிய ஒரு கதாசி இருக்கார் இல்லையா, ஓஹன்றி டச் அப்படின்னு சொல்லுங்கள, அவர் அல்ல. எப்போதும் அவர் கிடையாது, ஓஹன்றி கிடையாது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப ஒரே ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் வந்து தவம்னு ஒரு கதையை சொன்னார். அந்த கதை காமத்தை பற்றி அல்ல. அது என்ன சொல்லுதுன்னா, யாக்கை நிலை இல்லாதது. அந்த அவரே சொன்னார், ஒரு அவர் படித்த சமஸ்கிருதம், படித்த பழைய தமிழ் இலக்கியங்கள், யாக்கை நிலை இல்லாதது. இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது, காமமும் அழியக்கூடியது, அழகு அழியக்கூடியது. அழகையெல்லாம் ஆழ்த்த ஒரு மாபெரும் கலைஞர் கண்டுபிடித்த ஒரு விஷயம், அழகு அழியக்கூடியது என்று. எனக்கு கோபமா வருது, பல்வேறு உளறி விட்டுருவோம்னு நினைக்கிறேன். அதனால நான் ரொம்ப நாகரிகமா அரங்கு வந்து பரவாயில்லை, இன்னொரு நாள் ஜானகிராமனை அவளை தங்க தட்டில் வைத்து கொண்டாட வேண்டும். ஒரே ஒரு விஷயம்தான், அவன் இசையை பற்றி சொல்லும் பொழுது இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரங்கில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு நல்ல பாடகர் பாடுறாரு. பாடும் பொழுது பின் இருக்கையிலிருந்து அவருக்கு ரெண்டு கண்களிலும் கண்ணீர் சொட்டு சொட்டா வழிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த இசையை பற்றி உட்கார்ந்துருந்தா தாளம் அடிச்சுட்டு இருப்போம், ஆனால் செய்தி அவருக்கு ஏதோ ஒரு வகையில இந்த ராகம் அவருடைய நெஞ்சை உருக்கி உருக்கி பனிக்குட்டியாக பனிக்கட்டியாக அவரை உருக்கிய ஒரு செய்தி இருக்கிறது பார்த்தீங்களா. இசையை எப்படி நேசிச்சாரு என்ற ஒரு விஷயம் அதை வந்து வாசந்தி எழுதியிருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த இசையை வந்து ஒரு அழுது ரசித்த ஒரு மாபெரும் கலைஞர். இன்னொன்று, நடராஜன் ஒருத்தர் ஓவியர். அந்த ஓவியர் வந்து என்ன பண்றாருன்னா, திடீர்னு கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறாரு, இவர் வந்து நின்றுருக்காரு. தம்பி என்ன இங்க நின்றுருக்க அப்படிங்கிறாரு. ஓவியத்தை நம்பி இங்க பிழைக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஐயோ அப்படியா, வானொலிக்கு போகாம அப்படியே அவரை அழைத்து போய் வீட்டில் விட்டுட்டு துணைவியார்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அவன் இங்கே இருக்கட்டும், அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வர வரைக்கும் அவன் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மாதம் ஜானகிரன் ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், ஒரு விதமான ஒரு சின்ன சலிப்பும் இல்லாமல் அவருக்கு உணவு வழங்கி அவருக்கு ஒரு வேலை வாய் கொடுத்து அவரை வழி அனுப்பிய ஒரு செய்தியை அவர் சொல்லலை, அவர் சொல்லலை, நடராஜனே சொல்கிறார். இன்னொன்று எனக்கு ஒரு நினைவு வருகிறது, அந்த நம்ம கிருஷ்ணன் நம்பி சுந்தரராம் சாமிகிட்ட ஒரு சொல்லும் பொழுது, என்னைக்காவது எதிர்த்து இந்த ஜானகிராமன் ஒருத்தன் வந்தான்னா நான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு மோதிரத்தை வச்சுருப்பேன், அந்த மோதிரத்தை அவருடைய மோதிர விரலில் போட்டுட்டு போயிட்டே இப்போ நீ யாருன்னு சொன்னால் கூட நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னான் இல்லைங்களா, அவன்தான் மாபெரும் கலைஞன் ரசிகன். நன்றி, வணக்கம். மீண்டும் சுகுமாரன் அவர்கள் மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சதுதான் வேணுகோபால் சுப்பி விட்டார். ஜானகிராமன் பத்தி பேசினா வந்து நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன் அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படையான கோளாறு. அதனாலதான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வந்து பேசியிருக்கேன். இந்த யார் காலையும் விழுந்தது பற்றியெல்லாம் வந்து எனக்கு மதிப்பு கிடையாது. நான் யார் காலையும் விழுந்தது இல்லை, அப்படி விழக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய தீர்மானம். 79 அல்லது 80 நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து போனோம். நாங்கள் இலக்கு என்கிற அமைப்பினுடைய முதல் கூட்டம் கூட வந்து அவர் இங்கே உட்கார்ந்துருக்கு. திருக்கோ ஆறுமுகம் கடையாழி அலுவலகம் இருந்த பெல்ஸ் ரோட்ல அவர் ஆசிரியர் கூட்டணியில் இருக்கிறவர் அப்படிங்கிறனால ஆசிரியர்கள் தங்குவதற்கான ஒரு இடம் இருந்தது தானே, அங்கே தான் தங்கினோம். அதில் ரெண்டு கட்டிடம் தள்ளி தான் வந்து கடையாழியினுடைய அலுவலகம். ஒரு 9 மணிக்கு மேலே சாயங்காலம் தான் கூட்டம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக யோசனையில் இங்கே தானே ஜானகிராமன் வருவார் அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக போனோம். நந்தனார் சிவனை பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அவ்வளோ சந்தோஷம் நான் பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மணி நேரம் வந்து அவர் கூட பேசிகிட்டு இருந்தோம். 9 மணியிலேருந்து தொடங்கி 12 மணி வரைக்கும் இருப்போம். அதற்கு பிறகு நம்ம கூட்டத்துக்கு போனோம் இல்லையா. என்னோடு இருந்தவர்கள் வந்து ஆறுமுகம், பின்னர் கோவை வாணன் என்கிற சூதுரை. அது ஜானகிராமன் பொதுவாக வந்து தன்னை பற்றி வந்து பல விஷயங்கள் வந்து பேச விரும்பாதவர். இதெல்லாம் வந்து நான் முன்னுரையில் எழுதியிருக்கேன். அது மூளையில் எழுதினா ரத்தத்தில் எழுதினா அது வந்து வேணுகோபால் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக வந்து நான் விட்டுறேன். அன்றைக்கி வந்து அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொழில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். எதுக்குமே வந்து பிடி கொடுக்காம தான் வந்து பேசுகிறார். மோகம் உள்ள வரக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான காட்சி ஒன்று இருக்குது. பாபுவினுடைய மடியில் தலை வைத்து ரங்கண்ணா இறந்து போகிறார். அதை பற்றி அவர்கிட்ட கேட்குறோம். அப்படி உங்களுக்கு தோணுதா வச்சுக்கோங்க. இந்த கடைசி மணிங்கிற கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கே, அதையும் உங்கள் தொகுப்பு அப்போ வந்து தொகுப்புலலாம் இல்லை, அதையும் வந்து நீங்கள் தொகுப்பில் சேர்க்கலை அப்படின்னு அது எழுதிங்க அவ்வளோதானே, இல்லை அது நல்ல கதை. நான் வந்து வியந்து வியந்து அந்த கதை வந்து ஏன் நல்ல கதை அப்படிங்கிறது வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் அப்படியா, அடுத்த தொகுப்பில் போட்டால் போச்சு, இவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சு எதற்காக வந்திருக்கிறோம். இது வேற சங்கீதத்தை பற்றி கேட்டது, இதெல்லாமே வந்து ஒத்தை ஒரு பதில்கள் தான் அவர்கிட்ட வந்து வருது. எங்கள் கூட வந்து அன்னைக்கு இருந்த முரளி கேஃப்ல போய் வந்து முதல்ல ஒரு காப்பி பிடிச்சோம், மறுபடியும் ஒரு காப்பி பிடிச்சோம். இதுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அவர் தான் பே பண்ணார்னு நினைக்கிறேன், அவர் தான் காசும் கொடுத்தார். மத்தியானம் அந்த கூட்டம் அப்படின்னு அதுக்காக தான் வந்திருக்கோம். கூட்டம் நடப்பது இது வில்லிவாக்கத்தில், நாங்கள் இருந்தது திருவல்லிக்கேணியில். ஒரு 3 மணி 3:30 மணி ஆகிற போது வந்து அவர் கிளம்பி அது வரைக்கும் வந்தார். என்னுடைய நண்பர் ஒருவர் உண்டு, ஸ்ரீனிவாசன் என்று என்னுடைய கல்லூரி நண்பர், அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். நாங்கள் அப்போ கல்லூரி படிக்கிற போது வந்து ஜானகிராமனை வந்து விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருந்தோம். எங்கிட்ட இருக்கிற மரப்பசுனுடைய காப்பியை இப்போ பார்த்தனாலும் அந்த புத்தகத்தினுடைய எல்லா வரிகளுக்கும் கிணையும் வந்து கோடு இருக்குது. ஒரு ஆள் வந்து முக்கியமான வரிகளை குறிப்பு அடிக்கோடிடுவாங்க. என் நண்பர் வந்து அந்த புத்தகம் முழுக்கவும் அடிக்கோடிட்டு இருக்கிறார், அவ்வளவுக்கு இருக்கு. அவர் ஐயங்கார். ஜானகிராமன் உள்ள வந்தோடனே நாங்கள் தான் முதல்ல பார்த்தோம். பார்த்தோம்னா ஜானகிராமன் அவர் உடனே அபிவாதையின்னு சொல்லி வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டார். நான் வந்து யாருக்காலையும் விழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள், எனக்கு கூச்சம் பதட்டம். ஆனால் அடுத்த நிமிடம் வந்து நானும் சாஷ்டாங்கமாக வந்து விழுந்துட்டேன். அதை வந்து முழு மனதோடு நான் செய்தேன். அப்படி நான் விழுந்த இன்னும் 2-3 பேரெல்லாம் உண்டு. சத்யஜித்ராய் காலில் விழுந்திருக்கிறேன், பர்வீன் சுல்தானா காலில் விழுந்திருக்கேன், பீம்சன் ஜோஷி காலில் விழுந்திருக்கேன். தமிழில் எழுத்தாளர்னு வந்து நான் மிகவும் மதிக்கிற ஒரு கலைஞன் வந்து ஜானகிராமன் தான். அதனால் வந்து இந்த பேசுனா இந்த இமோஷனெல்லாம் வந்துடும், அதை வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் வந்து நான் என்னுடைய குறிப்புகளை வந்து பாதி தான் வந்து பேசியிருக்கேன், இன்னும் பாதி வந்து நான் பேசலை. அப்புறம் மூளையால் எல்லாம் வந்து ஜானகிராமனை சுந்தரராமசாமி அளவிட்டார்னெல்லாம் வந்து சொல்கிறது வந்து சும்மா ஒரு மேம்போக்கானது. அவர் எழுதியிருக்கிற ஜானகிராமனோடு அவருக்கான உறவுகளை பற்றின எழுதியிருக்கிற அவருடைய நினைவோடை வந்து படிக்கிற போது வந்து அது வெளிப்படையாக தெரியும். ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமாக இருந்த பிரியம் இதெல்லாமே வந்து இதனுடைய ஒரு சாயலை வந்து ஜெயமோகன் வந்து தன்னுடைய 2 கதைகளில் வந்து எழுத முடிஞ்சிருக்கு. அப்படி வந்து ட்ரையாலாம் ஜானகிராமனை வந்து சுந்தரராமசாமி மதிப்பிட்டான்னு சொல்லுவேன். கடினமாக மதிப்பிட்டிருக்கிறார், கூர்மையாக மதிப்பிட்டிருக்கிறார். வாழ்வின் மீது கனவின் சல்லா துணியை போர்த்தியவர் அப்படிங்கிற மதிப்பீடை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய பொருள் அது அல்ல. நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பொருளுக்கெல்லாம் வந்து ராமசாமி பொறுப்பு இல்லை, ஜானகிராமனும் பொறுப்பு இல்லை. மூளையால் எழுதியிருக்கார். இதெல்லாம் வந்து பேசலாங்க, மூளையும் மனசும் சேர்ந்து தாங்க எழுத முடியும், வெறும் மூளையெல்லாம் எழுத முடியாதுங்க. இல்லை நான் இந்த இதுக்காக ஜானகிராமனுக்காக சொல்ல வரேன். இல்லை எனக்கு வந்து இமோஷனலான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஒரு தமிழ் ரைட்டர் கூட எனக்கு இது இருக்குமானா கிட்டத்தட்ட ஒரு பக்தியே உண்டு. ஜானகிராமன் மேலே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்தியே உண்டு. இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இருக்குது, அது இப்போ சொல்கிறேன். அது வந்து ஆஃப் த ரெக்கார்ட். இந்த தொகுப்பு வந்து போன வாரம்தான் வந்து ஜானகிராமனுடைய பெண்ணுக்கு வந்து அனுப்பப்பட்டது. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எழுதின லெட்டரை வந்து நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அது வேண்டாம், அது நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்க பர்சனல், அது வந்து வேண்டாம். ஆனால் இப்போ வந்து இமோஷ்னலாக இருக்கனால அதை நான் சொல்லிடுறேன், அது தவறாக இருக்கும் பட்சத்திலும். அப்பாவின் புத்தகங்கள் வந்து இன்று எனக்கு கிடைத்தது. உங்களுடைய முன்னுரையை வந்து படித்தேன். மோகமுள், அம்மா வந்தாள் ஆகிய தொகுப்புகளுக்கு ஆகிய புத்தகங்களுக்கு நீங்கள் எழுதின முன்னரையும் படிச்சிருக்கேன். இப்படி ஜானகிராமனை வந்து ஆழ்ந்து ரசித்து உள்வாங்கி வாசகனையும் படி படி என்று சொல்கிற ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறதுக்கு வந்து நான் நன்றி என்று சொன்னால் மட்டும் போதாது, போராது. நன்றி என்கிற வார்த்தை மட்டும் போராது. நான் உங்களை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுப்பேன். அப்புறமா உட்காந்து வந்து நம்ம ஒரு டீ சாப்பிட்டு ஜானகிராமனை பற்றி உங்களை பற்றி எங்களை பற்றி வந்து வந்து பேசலாம் அப்படின்னு. இது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த முன்னுரையெல்லாம் எழுதுறதுக்கு அல்லது வந்து இதை பற்றி நான் வந்து ஒரு பெரிய கவனத்தை ஏற்படுத்தின வந்து தியாகுவுக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. நாங்கள் வந்து இந்த சென்ற முறை வந்து யுவன் சந்திரசேகர் வந்தபோது வந்து அங்கே போயிருந்தோம். கதாநாயகன் அவர் தான், நான் வந்து சைடாக தான் வந்து போனோம். அதனால் நடுவில் நம்மளையும் கேள்வியெல்லாம் கேட்டுருந்தாங்க. அப்போ வந்து தியாகு சொன்னார் வந்து இந்த முன்னுரைக்காகவே இந்த புத்தகத்தை வாங்கி இதெல்லாம் வந்து எனக்கு பயத்தை கொடுத்துருச்சு. ஜானகிராமனை பற்றி எழுதுகிற போது இன்னும் நான் வந்து ஜாக்கிரதையாகணும் அப்படின்னு. அதுக்கான உழைப்பு, அதுக்கான வந்து வாசிப்பு, அதெல்லாமே வந்து இதெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப அந்தரங்கமானதுதான். எனக்கும் ஜானகிராமனுக்குமான உறவு வந்து ரொம்ப அந்தரங்கமானதுதான். ரொம்ப வந்து சொல்ல முடியாதுன்னு தோணுது, ரொம்ப இமோஷனல் ஆகிடுவேன். அதனால தான் அதை தவிர்த்துக்கிட்டு இருந்தேன். நன்றி. இதுவரை இந்நிகழ்வை மிகவும் பொறுமையுடனும் கூர்ந்தும் கவனித்து அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களது ஜூன் மாத நிகழ்வாக கடல்வழி வாணிபம் என்ற தலைப்பில், செங்கடல் வழிகாட்டியும் கடல்வழி வாணிபம் என்கிற தலைப்பில் நரசையா அவர்கள் பேச உள்ளார்கள். அது நாம் ஒரு வகையில் சரித்திரத்தை கடல் வழியாக அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக அமையும். நன்றி, வணக்கம். Thank you. மேடம் கூட்டுவாங்க.